Believe it or not, I always feel weak when I have to speak. நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, நான் எப்பொழுதும் பேசும்பொழுதே பலவீனனாய் உணர்கிறேன். Even after more than 50 years of speaking. 50 வருடம் பேச்சு பேசி செய்தி கொடுத்த அனுபவம் இருந்தாலும் எனக்கு இப்படி நான் உணர்கிறேன். And I prefer to be that way because Paul said when I'm weak then I'm strong. நான் இப்படி பலவீனனாய் இருக்கவே நான் விரும்புகிறேன். ஏனென்றால் பவுலும் சொன்னார், நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். But I feel particularly weak today because I have to speak to the children. And that's not specially my gift. இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்காக நான் அதிகம் குறிப்பாக பேசுவதனாலே நான் இன்னும் அதிகமாகவே பலவீனனாய் உணர்கிறேன். Me as you pray and children will you promise to pay attention? குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு பேசுகிறேன், பிள்ளைகளே நீங்கள் இதை கவனமாய் கேட்பேன் என்று உறுதி கொடுக்கிறீர்களா? And not make any noise. So we're going to talk about Pilgrim's Progress today. எந்த சத்தமும் போடாமல் அமைதியாக கேட்பீர்களா? இன்றைக்கு நாம் மோட்ச பயணம் என்பதை குறித்து நாம் பேச போகிறோம். And it's amazing that this is a book that was written by a very very poor man. இந்த புத்தகம் ஒரு மிக மிக ஒரு ஏழையான மனுஷனால் எழுதப்பட்டது என்பதை நினைக்கும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கிறது. You know, many books are written by famous preachers. அநேக புத்தகங்கள் மிக பிரபலமான பிரசங்கியார்களால் எழுதப்பட்டிருக்கின்றன. And very well known people. மிகவும் நன்றாக தெரிந்த பிரபலமானவர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். This man was a repairer of kitchen pots and pans. இந்த மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகத்தை எழுதியவர் ஒரு சமையல் பாத்திரங்களை பழுது பார்த்து சரி செய்கிற ஒரு நபர். And his family was so poor, sometimes they'd starve. He had 4 children, one of them was blind. இந்த நபருடைய குடும்பம் மிகவும் ஏழையாக இருந்தது. அவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த ஒரு பிள்ளை பார்வையற்ற பிள்ளையாக இருந்தது. He was imprisoned for 11 years because he was a preacher and he refused to stop preaching. அவர் ஒரு பிரசங்கியாராக இருந்தார். பிரசங்கிக்க கூடாது என்ற தடையை மீறி பிரசங்கித்ததினாலே 11 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். The king said, I'll let you go if you stop preaching. After 3 months he said no. அந்த ராஜா சொன்னார், நீ பிரசங்கிப்பதை நிறுத்திவிட்டால் உன்னை நான் விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னார். 3 மாதம் கழித்து அப்படி சொன்னார், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன் என்று சொன்னார். They kept him locked up for 11 years. அதனாலே 11 ஆண்டுகள் சிறையிலே அவரை அடைத்து விட்டார்கள். A Christian he was. எவ்வளவு ஒரு துணிச்சலான ஒரு கிறிஸ்தவராய் இவர் இருந்திருக்கிறார். And God uses such people and the result is the book he wrote more than 300 years ago. தேவன் இப்படிப்பட்ட துணிச்சலானவர்களை பயன்படுத்துகிறார். இதனுடைய விளைவு என்னவென்றால் இந்த புத்தகம் 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருந்தாலும் They say is the most popular book next to the Bible among Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வேதாகமத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் பிரபலமான புத்தகம் இது என்று சொல்லப்படுகிறது. மோட்ச பிரயாணம். Progress. That shows that God is no respecter of persons. இது என்னதை காண்பிக்கிறது என்றால் தேவன் மனுஷரிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை தான் காண்பிக்கிறது. Look for clever, rich people. ஆண்டவர் மிகவும் புத்தி சாதுரியமுள்ள அறிவுள்ள ஜனங்களை அவர் எதிர்பார்க்கவில்லை. He was a simple repairer of pots and pans who was poor, whose family was struggling to survive financially. தன்னுடைய மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலே ஒரு சாதாரண சமையல் பாத்திரங்களை பழுது பார்க்கிறவர் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தினார். And he used this man to write one of the most important books that has been blessed people for centuries. பல நூற்றாண்டுகளாக அநேகரை ஆசீர்வதித்த இந்த புத்தகத்தை எழுதும்படிக்கு இப்படிப்பட்ட இந்த நபரை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். John Bunyan, that's his name. He lived 350 years ago. இவருடைய பெயர் ஜான் பனியன். இவர் 350 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தார். At a time in England when Christianity was persecuted by the so-called Christian king. அந்த நாட்களிலே கிறிஸ்தவர் அரசன் என்று சொல்லுகிற அந்த ராஜாவால் கிறிஸ்தவம் மிகவும் துன்புறுத்தப்பட்டது, உபத்திரவப்படுத்தப்பட்டது. And he used to have a meeting in his house with a few families and the king stopped it saying you can't have a meeting unless the church bishop permits you. ஜான் பனியன் அவருடைய வீட்டிலே ஒரு சில குடும்பங்களை வைத்து வீட்டு கூட்டம் நடத்தினார். ஆனால் அந்த ராஜா சொன்னார், நீ இங்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பிஷப் உனக்கு அனுமதி கொடுத்தால் மாத்திரமே இதை நடத்தலாம் என்று சொன்னார். And the churches were not always preaching the right doctrine of salvation by faith. So அந்த நாட்களிலே சபைகள் சரியான உபதேசங்களை போதிக்கவில்லை. விசுவாசத்தினால் நீதிமான் ஆகுதல் என்ற அந்த சத்தியத்தை எல்லாம் அவர்கள் போதிக்கவில்லை. He said, I'm not going to listen to the bishop. I'm going to have a meeting in his house. They locked him up. அதனால் நான் பிஷப்புடைய அங்கீகாரத்துக்கு நான் காத்திருக்க போவதில்லை, என்னுடைய வீட்டிலே கூட்டம் நடத்த போகிறேன் என்று சொன்னார். அது நிமித்தமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். And after 11 years the king became more lenient and permitted preaching in houses, and then Bunyan was released. 11 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அந்த ராஜா கொஞ்சம் கரிசனைப்பட்டு அதை விடுதலை செய்தார். அதற்கு பிறகு ஜான் பன்யன் பிரசங்கிக்க தொடங்கினார். And it's about sort of 10-15 years after that that he wrote this book. அவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மோட்ச பயணம் என்ற புத்தகத்தை ஜான் பன்யன் எழுதினார். It's a story of a man you see here who was had a great burden of sin on his back. ஒரு மிகப்பெரிய ஒரு பார பாவ பாரத்தை தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு செல்கிற ஒரு மனுஷனுடைய கதைதான் இது. And many people don't feel a burden of sin because their conscience is not sensitive. அநேகர் இந்த பாவ பாரம் அவர்களுக்கு இல்லை, ஏனென்றால் அவருடைய மனசாட்சி கூர்மையானதாக துல்லியமானதாக இல்லை. They don't feel bad about it. அவர்கள் பொய் சொல்லும் பொழுது அதை குறித்து அவர்கள் வருத்தம் அடைவதில்லை. When you tell a lie, you must feel bad about it. நீங்கள் பொய் சொல்லும் பொழுது நீங்கள் அதை குறித்து கஷ்டப்பட வேண்டும், அதை குறித்து வருத்தம் அடைய வேண்டும். Jesus to forgive you. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அதை மன்னிக்கும்படி நீங்கள் கேட்க வேண்டும். But if you don't feel bad about it, then you do something else wrong and you don't feel bad about it. நீங்கள் இப்படி சிறிதாய் ஒன்று செய்கிறதை குறித்து நீங்கள் வருத்தப்படவில்லை என்றால் நீங்கள் வேறு ஏதோ ஒரு காரியத்தை செய்வீர்கள், அதை குறித்தும் வருத்தம் அடைய மாட்டீர்கள். You don't feel a burden. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பாவ பார சுமை உங்களுக்கு இருக்காது. I don't feel any burden of sin. That's எனக்கு எந்த பாவ பாரமே நான் உணரவில்லையே என்று சொல்வீர்கள். You never listen to your conscience. But listen to your conscience. When you fight with somebody, you feel bad about it. ஏனென்றால் உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் அதை நீங்கள் கவனிக்காதனால தான் அப்படி இருக்கிறது. நீங்கள் யாரோடு பிள்ளைகளோடு சண்டை போடும் பொழுது உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் கேட்பீர்கள், கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் That means your conscience is sensitive, and those whose conscience is sensitive, they'll feel a burden like this. அப்பொழுது உங்கள் மனசாட்சி சொல்லும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை நீங்கள் உணர்வீர்கள். The ones who are ready to come to Jesus Christ. அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறதற்கு தயாராக இருக்கிறார்கள். So if you don't feel a burden when you do something wrong. ஆகவே ஏதாவது ஒரு தவறான காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பாரத்தை நீங்கள் உணராதிருப்பீர்கள் என்றால் then you it's not possible for you to come to Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் வருகிறதற்கு உங்களுக்கு கூடாது போய்விடும். You can never be saved. நீங்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாது. This is the first thing you must realize. Oh, I did something wrong. இதுதான் நீங்கள் உணர வேண்டிய முதல் முக்கியமான காரியம். ஏதாவது ஒரு பாவத்தை ஏதாவது தவறை செய்துவிட்டால் ஓ இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன் என்ற உணர்வு வேண்டும். I told a lie to mommy. நான் அம்மாவிடத்திலே பொய் சொல்லிவிட்டேன். Or I fought with my brother or sister. That must be like a weight on your back. அல்லது என்னுடைய அண்ணன் தங்கை அக்கா இடத்திலே நான் சண்டை போட்டு விட்டேன் என்கிற காரியம் உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்க வேண்டும். That's the beginning of salvation. அதுதான் ரட்சிப்பின் ஆரம்பம். So he was afraid that God would punish him because God hates sin. தேவன் பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறபடினாலே இப்படி பாவ பாரம் அழுத்துகிறதுனாலே அவன் பயந்தான் தேவன் என்னை தண்டித்து விடுவார் என்று. Afraid so he was running. பயந்து அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறான். Home first of all and told his wife and children about this and they laughed at him because they don't have a burden on their back. முதலாவது அவன் தன்னுடைய வீட்டாரிடத்திலே சென்று என்னிடத்தில் இப்படி ஒரு பாரம் இருக்கிறது என்று சொன்னான். அதை பார்த்து அவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். என்ன சொல்கிறாய் என்று சொன்னான். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பாரம் இல்லை. Convicted about their sin. அவர்கள் தங்களுடைய பாவத்தை குறித்து ஒரு உணர்வு பெறவில்லை. A burden. So when he told them they just laughed at him just like people in the world laugh today. அவர்கள் வீட்டிலே சொன்னபொழுது அவர்கள் சிரித்தார்கள். இன்றைக்கும் ஜனங்கள் பாவத்தை குறித்து பேசும்பொழுது உலகத்திலே சிரிக்கிறார்களே அதுபோல. So one day while he was reading the Bible in the field, a man called Evangelist, a preacher of the gospel came. ஒரு நாள் இவன் வேத புத்தகத்தை வயல்வெளியில் இருக்கும் பொழுது வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நற்செய்தியாளன் என்ற ஒருவர் அவனிடத்தில் வந்து பேசுகிறார். And this man's name is Pilgrim, the man with a burden on his back. இந்த தன்னுடைய இந்த பாரத்தை சுமந்து செல்கிற இந்த மனிதனுடைய பெயர் பயணி, பிரயாணி என்று சொல்லலாம். He said, "What must I do to be saved?" நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று நற்செய்தியாளனிடத்தில் அவன் கேட்டான். "Be with Jesus forever." இயேசுவோடு எப்பொழுதும் நான் இருக்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். Evangelist came to him and said, "To believe, you got to repent first of all, turn from your sin." அந்த நற்செய்தியாளன் அவனிடத்தில் சொன்னான், "நீ ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் முதலாவது நீ மனம் திரும்ப வேண்டும், உன்னுடைய பாவங்களை விட்டு நீ திரும்ப வேண்டும் என்று சொன்னான். The Lord Jesus Christ, who died for your sins, and thus you can escape the judgment of God. So ஆகவே நீ அப்படி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவோடு வர வேண்டும், அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், அப்பொழுது நீ இந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுவாய் என்று அவர் சொன்னார். Little scroll, and he said, "There's a little gate there." See his finger pointing, there's a gate that side. அவனிடத்தில் ஒரு சுருளை கொடுத்து அவனிடத்தில் வைத்துக்குள் படிக்கும்படி கொடுத்தார். அந்த ஒரு திசை நோக்கி அங்கே ஒரு வாசல் இருக்கிறதே, அதை பார் என்று சொன்னார். Go there, அங்கே போ, and then you will know what to do next. அங்கே போனால் நீ அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். From there he ran because his wife and children tried to drag him back, you know. அந்த செய்தியை கேட்ட உடனே அவன் வேகமாக ஓட ஆரம்பித்தான். ஏனென்றால் இந்த செய்தியை கேட்ட அவருடைய வீட்டார், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் அவனை பிடித்து இழுக்கும்படியாக தொடர்ந்து ஓடி வருகிறார்கள். There are many people in the world who will try to drag us back from following Jesus, but he shut his ears so that he would not listen to them. இந்த உலகத்திலும் இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அதை தடுக்கிறதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அது ஆனால் இந்த பயணி அதற்கெல்லாம் செவி கொடுக்காதபடி காதை மூடிக்கொண்டு அவன் வேகமாய் ஓடுகிறான். Because he wanted to be saved. ஏனென்றால் அவன் ரட்சிக்கப்பட விரும்பினான். It's your friends who try to drag you back away from Jesus. உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதபடிக்கு உங்களை பிடித்து இழுக்க முயற்சிப்பார்கள். And as he was going towards the narrow gate, he was running in the way the preacher told him to go. அந்த நற்செய்தியாளன் என்ற பிரசங்கியார் சொன்ன திசையிலே அந்த குறுகிய வாசலுடைய கோட்டைக்கு நேராக அவன் சென்று கொண்டிருக்கிறான். Came up to him behind him and say, the name of one was stubborn. ரெண்டு பேர் அவனிடத்திலே வந்து அவனை வந்து கூப்பிடுகிறார்கள். ஒருவனுடைய பெயர் பிடிவாதக்காரன். I want my way. அவன், நான் செய்ய வேண்டியது என் வழியிலே தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லுவான். To have my way, that's the name of one person. அதுதான் ஒருவனுடைய பெயர், பிடிவாதக்காரன். பிடிவாதமாய் நான் என்னுடைய வழியிலே தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்பவன். Name of the other person was compromiser. Compromiser means one who will believe anything. இன்னொருவனுடைய பெயர் விட்டு கொடுப்பவன் அல்லது சமரசவாதி. அவன் என்ன செய்வான் என்றால் எல்லாத்தோடும் எல்லாவற்றையும் நம்பி அவன் சமரசம் செய்து கொள்வான். He is not firm in belief in Jesus Christ. He says, "This is right, that is right, everything is right." அவன் இயேசு கிறிஸ்துவிலே அந்த விசுவாசத்திலே உறுதியாக இல்லை. இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், எல்லாம் சரிதான் என்ற ஒரு மனப்போக்கை உடையவன். So there are some people like that. அப்படி ஒரு சில ஜனங்களும் இருக்கிறார்கள். Stop pilgrim saying, "Don't go." One is in front, one is at the back. They try to stop him saying, "Don't go forward." இந்த ரெண்டு பேரும் பயணியினுடைய முன்னால் ஒருவனும் பின்னால் ஒருவனும் நின்று நீ போகாதே என்று அவனை தடுத்தார்கள். And when stubborn, he found he could not succeed. அந்த பிடிவாதக்காரன் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து பயணியை நிறுத்த முடியவில்லை என்பதை உணர்ந்தான். Going back and going away. Okay, I can't stop you. அவன் திரும்பி என் பயணில்லை, இவனிடத்தில் பேசி பயணில்லை என்று திரும்பி போய்விடுகிறான். First pilgrim, a lot of people will curse us for following Jesus. அப்படி அந்த பயணியை சபித்துவிட்டு சென்று விட்டான். இன்றைக்கும் நம்மை அநேகர் இப்படி கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் சபிக்கிறார்கள். And then as he went along, compromiser, that is the one who accepts anything, any teaching is correct. எந்த போதனையும் சரி என்று ஏற்றுக்கொள்கிற அந்த சமரசவாதி தொடர்ந்து பயணியோட செல்கிறான். Along with pilgrim, they walk together. ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறார்கள். Why don't you hurry up? அவன் சொல்கிறான், ஏன் வேகமாக போகக்கூடாது, ஏன் இவ்வளவு மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறான். And pilgrim said, "I can't hurry up. There's such a weight on my back. You don't have a weight on your back. You see, that man who believes everything, he doesn't have a conviction of sin, so he doesn't have a burden." அவன் சொன்னான், நான் வேகமாக போக முடியாது, ஏனென்றால் என்னை பெரிய பார சுமை அழுத்திக் கொண்டிருக்கிறது. உனக்கு அந்த மாதிரி பாரம் எல்லாம் இல்லை, ஆனால் நான் அப்படி வேகமாக செல்ல முடியாது என்று சொன்னான். And as they went along, they were careless about their way they were walking, and they fell into a what's called a mire, that means mud and water. அவர்கள் இப்படி நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கவனக்குறைவாக சென்று விட்டார்கள். அவர்கள் இப்படி செல்லும் பொழுது நம்பிக்கை இழப்பு என்னும் சொல்லுகிற அந்த உளையான சேற்றிலே சிக்கிக் கொள்கிறார்கள். Thick mud and water and they fell into it is called the mire of discouragement. அந்த சேற்றுக்கு பெயர் சோர்ந்து போகிற நம்பிக்கை இழக்கக்கூடிய அந்த உளையான சேறு. And then this compromiser got fed up. He says, if there are problems in the Christian life, I'm not going to follow. Some people are like that. இந்த சமரசவாதி பார்த்தான், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா, நான் இப்படி முன்னேறி செல்ல முடியாது என்று அவன் திரும்பி போய்விட்டான். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். Problem arises, they say, I can't follow anymore. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் தொடர்ந்து இயேசுவை பின்பற்ற முடியாது என்று பின்வாங்கி விடுகிறார்கள். And he criticized Pilgrim for leading me in the wrong path. இப்படி தவறான பாதையில் என்னை வழிநடத்தி விட்டானே இந்த பயணி என்று சொல்லி அவனை விமர்சித்து விட்டு அவன் சென்று விட்டான். And he scrambled out of the mire. எப்படியோ அந்த சேற்றிலிருந்து உதறி கொண்டு அப்படியே வெளியே ஓடிவிட்டான். Back and went home. அவன் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டான். And then Pilgrim, however, didn't get discouraged, but he was sinking, so he cried out for help. ஆனால் பயணியோ அவன் சோர்ந்து போகவில்லை, ஆனால் அவன் அந்த சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறான், உதவிக்காக அவன் கேட்கிறான். Suddenly a person whose name was help. உதவியாளன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் உடனடியாக அங்கே அந்த இடத்துக்கு வருகிறார். Came to his rescue and held his hand. அவனை பாதுகாக்கிறதுக்காக, அவனிடத்திலிருந்து மீட்கிறதுக்காக வந்து அவனை கரங்களை பிடித்துக்கொண்டு தூக்கி விடுகிறான். Lifted him out of the pit. அந்த உளையான சேற்றிலிருந்து அந்த உதவியாளன் அவரை தூக்கி விடுகிறான். Trouble like that, if you pray to Jesus, say, Lord, help me, you'll find the Bible says God will immediately come to help you. Whenever you're in any trouble, like you're sinking somewhere and you're afraid. எப்பொழுதாவது ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால், அல்லது ஏதோ ஒரு இதை குறித்து பயப்படுகிறீர்கள், ஒரு பிரச்சனை என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் உதவிக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வேத புத்தகம் சொல்கிறது, உதவிக்காக நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் உடனடியாக வந்து உதவி செய்வார். Lord Jesus help me. நீங்கள் இப்படி பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளும் போது செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். And he comes to help immediately. உடனடியாக ஆண்டவர் உதவி செய்ய வருகிறார். And so as he went along like that, அப்படி இந்த பயணி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறான். A man sitting on a bench. ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனுஷனை அவன் பார்க்கிறான். This is called a worldly clever person. இந்த மனுஷனுடைய பெயர் உலக ஞானி. People are clever in worldly things, and this was like that, you know, rich man with a lot. இவன் ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனுஷன், உலக லௌகிகமாய் அவன் நடக்கிற ஒரு மனுஷன். Worldly cleverness. And he told him, you know, the way to be saved from sin is by doing a lot of good works. Inda ulaga gnani ulagathudaiya and arivai peruthavan enna ivan payanidathile solugiran, nee rakshikapadavendiya vali enna theriyuma, nee neraiya narkriyigal seiya vendum endru solugiran. So you go to this particular town of good works. Ipdi narchaigal endru solugira inda kurippitta or nagarathirku nee po endru avan payanidathile solugiran. Saved, but that's not the way to be saved. நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்துக்கு போய் என்று சொல்கிறான். ஆனால் நற்செய்கைகள் செய்கிறதுனாலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது. You can't do good works and like that cover up your mistakes. நீங்கள் செய்த தவறுகள் எல்லாம் மூடு விதமாக ஏதோ சில நல்ல காரியங்களை செய்து விட்டால் ரட்சிக்கப்பட்டு விடலாம் என்று நினைக்க கூடாது. And sins you made in your life. உங்களுடைய வாழ்க்கையில் செய்த பாவங்கள் தவறுகள் எல்லாம் மறைக்கும்படி நற்செய்கைகள் செய்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. The way to be saved is by believing Jesus took the punishment for our sin. But this man didn't understand that. ரட்சிக்கப்படுவதற்கான வழி நான் செய்த பாவத்துக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் கிடைக்கிறது. ஆனால் இந்த மனுஷன் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. He said, you do a lot of good in the future and you'll be forgiven. எதிர்காலத்தில் நிறைய நற்கிரியைகளை செய், நல்ல நல்ல காரியங்களாம் செய், அப்பொழுது நீ மன்னிக்கப்பட்டு விடுவாய் என்று சொல்கிறான். But in that town which this man said, there was a man called the law. அந்த உலகஞானி சொன்ன அந்த நகரத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய பெயர் நியாயப்பிரமாணிகன். And he was a man who would suggest various rules by which you can become good and come to God. அந்த நியாயப்பிரமாணிகன் என்னென்னெல்லாம் செய்து சட்டதிட்டங்களை எல்லாம் பின்பற்றி தேவனுக்கு முன்பாக நல்லவனாய் மாற முடியும் என்ற காரியங்களை எல்லாம் அவன் சொல்லுவான். That's like a maze. You see all these, this is a cave with so many holes. Once you go inside, you'll get lost. அந்த சட்டதிட்டங்கள் அந்த இதெல்லாம் இது ஒரு குகையை போல ஒரு சிக்கலான சின்ன ஒரு சிக்கலடைந்த ஒரு குகையை போல இருக்கிறது. நீங்கள் அதுக்குள்ளே சென்றால் எப்படி வருகிறது என்று தெரியாது, வழி தெரியாது, திக்குமுக்காடிவிடும். If you try to be saved by doing a lot of good works, you'll get lost. இப்படி நிறைய நல்ல காரியங்களை செய்து நற்கரியங்களை செய்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து செய்வீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக உங்களை ரட்சிப்பை இழந்து போவீர்கள். Getting into this cave and you'll never be able to come out. இப்படிப்பட்ட ஒரு குகைக்குள்ளாக சென்றால் ஒருபோதும் நீங்கள் வெளியே வர முடியாது. It's very difficult for some people to understand that you cannot be saved, you cannot go to heaven by doing a lot of good works. இப்படி நிறைய நற்கரிகளை செய்வதன் மூலமாக பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை அநேகர் உணராமல் இருக்கிறார்கள். Because all your good works are good, but they cannot forgive the mistakes and sins you made in the past. உங்களுடைய நீங்கள் செய்கிற நல்ல கிரியைகள் எல்லாம் நல்ல கிரியைகள் தான், ஆனால் நீங்கள் கடந்த காலத்திலே செய்த தவறுகள் பாவங்கள் எல்லாம் அவைகள் மன்னிக்க முடியாது. And as Pilgrim was listening to all this, he suddenly saw flashes of fire. இந்த காரியங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணிகன் சொல்ல கேட்ட இந்த பயணி திடீரென்று ஒரு அக்னி ஜுவாலை வருகிறதை பார்க்கிறான். And his burden became heavier. அவனுடைய சுமை இன்னும் அதிக பாரமாய் அவனுக்கு தோன்றிற்று. As whenever you try to even listen a little bit to the message that says do good works and go to heaven, இப்படி நற்கரிகள் எல்லாம் செய்து நீ பரலோகத்துக்கு செல்லலாம் என்று சொல்லுகிற காரியங்களை கொஞ்ச நேரம் காது கொடுத்து நாம் கேட்டால் கூட, the judgment of God comes like a fire. That is not the way to be saved. இது ரட்சிக்கப்படுவதற்கு வழி அல்ல என்பதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்கிற அக்கினி அப்படி உடனே வந்துவிடும். And then the preacher who first met him came to him and said, why did you listen to all that? முதலாவது பயணி சந்தித்த அந்த நற்செய்தியாளன் என்கிற பிரசங்கியாரன் அவனை திரும்பவுமாக பார்க்கிறார். அவன் பார்த்து, ஏன் இந்த காரியங்களை நாம் நீ செய்தாய் என்று பயணியிடத்தில் கேட்கிறார். Way to be saved, you should know. I told you at the beginning to go to that gate. I told you that's the way to be saved. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லவில்லையா, நீ ரட்சிக்கப்படுவதற்கு அந்த இரு குறுகலான அந்த வாசலை உடைய அந்த கோட்டைக்கு தான் நீ செல்ல வேண்டும் என்று சொன்னேனே, ஏன் இப்படி வழிமாறி வந்தா என்று கேட்கிறார். Faith in Jesus Christ that you're going to be saved. இப்படி இந்த வழியிலே வந்தால் நீ ரட்சிக்கப்பட முடியாது, இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தால் மாத்திரமே நீ ரட்சிக்கப்பட முடியும், அதுவே வழி என்று சொல்கிறார். All these other people telling you different things. இந்த மற்ற ஜனங்கள் எல்லாம் வெவ்வேறு காரியங்களை சொல்லி அதன் மூலமாக ரட்சிக்கப்பட முடியும் என்று உன்னை வழிமாற பண்ணி விட்டார்கள் என்று சொல்கிறார். And there's no other way to come into God's kingdom. You have to go to that gate I told you about. நான் உனக்கு சொன்ன அந்த வாசலுக்கு, அந்த குறுகிய வாசலுக்கு தான் செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு வேறு வழி இல்லை என்று சொன்னார். Don't listen to all these other preachers who tell you wrong things. தவறான உபதேசங்களை காரியங்களை சொல்லுகிற இந்த பிரசங்கியார்களை நீ நம்பாதே என்று சொன்னார். So Pilgrim walked without stopping to listen to anyone. இப்படி அதனாலே யாரோடு யார் சொல்றதும் கேட்காமல் அவன் நேராக பயணி சென்று கொண்டிருக்கிறான். The narrow gate which the preacher told him. அந்த பிரசங்கியார் சொன்ன அந்த குறுகலான அந்த வாசலுக்கு வந்து விட்டான். Reaching the narrow gate, you see there the devil on the left side on top firing an arrow to try and prevent him from entering the gate. Ange andha kotai vaasalai nerungiya udane ange idadu porathile inga mele paathilendral ange oru pisasaanavan avan andha kotai vaasalukullaga sendru vida koodad endradhukaga andha ambugalai vittu eigiran. The doorkeeper at the gate quickly opened the door and pulled him inside. அந்த வாசல் காக்கிறவன் அந்த கோட்டை வாசலில் நின்று கொண்டு இந்த பயணியை மிக துரிதமாக பிடித்து உள்ளே இழுத்து விடுகிறான். So that he could go inside before the arrows hit him. The devil tries to stop us from coming to Jesus, but இந்த சாத்தானுடைய அம்பு வந்து பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மிக துரிதமாக இழுத்து விடுகிறான். எப்பொழுதுமே பிசாசானவன் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாதபடிக்கு அவன் தடுக்கிறதுக்கு அவன் பார்க்கிறான். We have to be quick in trusting and believing in Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைக்கிறதற்கும் அவரை விசுவாசிக்கிறதற்கும் நாம் மிகவும் தீவிரமாக இருக்க வேண்டும். And then he went to the house of a man. It's a picture of the Holy Spirit who will teach us. Once we come and seek the Lord, the Holy Spirit will come and teach us many lessons. இப்படி அந்த கோட்டை வாசலுக்குள்ளாக வந்த பிறகு ஒருவருடைய வீட்டுக்கு செல்கிறான். அந்த வீடு பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிற ஒரு நபருடைய வீடு. இப்படி நாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு போதிப்பார். பரலோகத்துக்கு எப்படி செல்வது என்பதை குறித்த அநேக காரியங்களை அவர் நமக்கு போதிப்பார். And the Holy Spirit is called the interpreter here. இங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் விளக்கம் கூறுபவர் என்று அழைக்கப்படுகிறார். It is the Bible. Took him and showed him a number of things. First of all, he showed him a picture of a very serious looking man. அவர் வேதத்தை இருந்து அநேக காரியங்களை காண்பிக்கிறார். முதலாவது அந்த வீட்டிலே ஒரு படத்தை காண்பிக்கிறார். அந்த படத்திலே மிகவும் கவனமா இருக்கக்கூடிய சீரியஸா இருக்கக்கூடிய ஒரு நபரை காண்பிக்கிறார். Holding a Bible in his hand. அவர் தன்னுடைய கையிலே வேத புத்தகத்தை வைத்திருக்கிறார். It's a picture of one who can really teach the word of God. The crown on his head is a picture of the Holy Spirit's anointing on this preacher. இது ஒரு தேவனுடைய வார்த்தையை தெளிவாக சரியாக போதிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியாருக்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய தலையில் இருக்கிறதான கிரீடம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர் மேல் தங்கி இருக்கிறதை குறிப்பிடுகிறது. They teach the word of God free, you know, correctly without the spirit of the world. உலக ஆவி இந்த ஒரு அதை வந்து தடை உலக ஆவிக்கு ஈடுபடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை சரியான விதத்தில் போதிக்கக்கூடிய பிரசங்கியார்களை இந்த படம் குறிப்பாய் காண்பிக்கிறது. Show you the truth of God's word. It's very important. இது தேவனுடைய சத்தியங்களை அவர்கள் தெளிவாய் சரியாய் சொல்லுகிறவர்கள். இப்படிப்பட்ட பிரசங்கியார்களுக்கு நாம் செவிசாய்க்கிறது மிக மிக முக்கியம். People who know the Bible well and who can teach you from the Bible, not from their own ideas. தேவனுடைய வார்த்தை நன்றாய் அறிந்து வேதத்திலிருந்து போதிக்கக்கூடிய தங்களுடைய மூளை அறிவிலிருந்து போதிக்காமல் வேதத்திலிருந்து போதிக்கக்கூடிய பிரசங்கியார்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது முக்கியம். And you have the anointing of the Holy Spirit. அப்படி ஆவியினுடைய அபிஷேகம் உள்ள பிரசங்கியார்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். And then the Holy Spirit showed him another picture of two boys. பரிசுத்தாவியானவர் இன்ன அடுத்தபடியாக இரண்டு பையன்களை இருக்கிறதான ஒரு படத்தை காண்பிக்கிறார். One was a very angry boy. ஒருவன் மிக கோபக்காரனான ஒரு சிறுவன். On the left. Always angry. His name was Passion. அவனுடைய பெயர் கோபக்காரன். எப்பொழுதுமே கோபப்பட்டு கொண்டே இருப்பான் இந்த சிறுவன். And the other boy's name was Patience. இன்னொரு பையனுடைய பெயர் பொறுமைசாலி. And the one on the left shows all the people in the world who quickly get angry about small little things. They get upset and shout and stamp their feet and yell. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் இப்படி ஏதாவது ஒரு சிறு காரியம் அவர்களுக்கு விரோதமாக நடந்துவிட்டாலும் அதை குறித்து சத்தம் போட்டு கூச்சலிட்டு கதறுகிற அநேக ஜனங்களுக்கு ஒப்பாக இந்த சிறுவன் இருக்கிறான். The devil makes them like that. பிசாசானவன் அவர்களை அப்படி இருக்கும்படி மாற்றி விடுகிறான். And the patience is a picture of those who given their heart completely to Jesus. இந்த பொறுமைசாலி என்கிற பையன் தங்களுடைய இருதயங்களை முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். And they are tempted. They say, Lord Jesus, help me. அவர்கள் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். They remain calm and content when your daddy or mommy tell you, I'm not going to give you that. உன்னுடைய அம்மா அப்பா நான் இதை உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லும் பொழுது அதற்காக மனம் புண்பட்டு கூச்சலடையாதபடிக்கு அவர்கள் பொறுமையாக இருக்கிற ஜனங்களுக்கு அடையாளமாக இந்த பையன் இருக்கிறான். Remember these two pictures. இந்த ரெண்டு படங்களையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். One is a picture of those whom the devil tempts them to be angry and the other is tempted but he says no to the devil. ஒரு சிறுவன் இப்படி பிசாசானவன் அவர் கோபப்படும்படியாக சோதனைக்குள்ளாக நடத்தி கோபப்பட செய்கிறான். ஆனால் இன்னொருவனும் பிசாசனால் சோதிக்கப்படுகிறான். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் பொறுமையை காத்துக் கொள்கிறான். இன்னொரு அறையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பயணிக்கு இன்னொரு படத்தை காண்பிக்கிறார். அங்கே ஒரு அக்கினி இருக்கிறது. Fire is a picture of God's love for us that burns in our heart all the time. இந்த அக்கினி எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்றால் தேவனுடைய அன்பு நம்மேல் தேவன் வைத்த அன்பை குறிக்கிறது. அது எப்பொழுதுமே நம்முடைய இருதயங்களிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த அன்பு. Love for God and love for others. And you see the devil there on the right side is the devil trying to pour water on the fire. இந்த அக்னியானது தேவன் மீது தேவ அன்பு, தேவன் மீது கொண்ட அன்பு, மற்றவர்கள் மீது கொண்டிருக்கிற அன்பை குறிக்கிறது. அங்கே வலது பக்கத்திலே பார்த்தால் அந்த பிசாசானவன் அந்த அக்னியின் மேலே தண்ணீரை ஊற்றுகிறான். Quench it so that the fire doesn't become hot. You know, the devil is always trying to prevent us from loving God and loving other people. அப்படி தண்ணீரை ஊற்றி அணைக்க முற்படுகிறான். பிசாசானவன் எப்பொழுதுமே நாம் தேவனை நேசிப்பதிலிருந்தும் மற்றவர்களை நேசிப்பதிலிருந்தும் நம்மை தடுத்து அந்த அன்பை தனியே பண்ணி முயற்சிக்கிறான். Hatred into our heart and நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு பகையை கொடுக்கிறான். Jesus, that's a picture of him pouring water, but on the left side on the top you see somebody pouring oil. அதைத்தான் இந்த பிசாசானம் ஊற்றுகிற தண்ணீர் அதை அணைக்கிறதை குறிக்கிறது. ஆனால் இந்த இடதுபுறத்திலே ஒருவரை பாருங்கள், ஒரு கை நீட்டிக்கொண்டு அங்கே எண்ணெய் ஊற்றப்படுகிறது அந்த அக்னியிலே. Into the fire, and oil is what makes the fire to burn, and that's a picture of the Holy Spirit. God, அந்த எண்ணெயானது எண்ணெயை நெருப்பிலே ஊற்றினால் அது அதிகமாக பற்றி எரியும். அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. Pouring his power into our life so that even though the devil tries to put out that fire of love, God gives us his spirit. இது என்னதை குறிக்கிறது என்றால், இந்த பிசாசானவன் நம்முடைய அன்பை அணைக்கும்படியாக தண்ணீரை எவ்வளவுதான் ஊற்றினாலும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து நாம் இன்னும் தேவனை நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். Keep on loving no matter what happens and we never cool off. என்னதான் நடந்தாலும் நாம் ஒருபோதும் தணிந்து போகாதபடிக்கு தொடர்ந்து ஆண்டவரை அன்பு செய்யும்படியாக அந்த அக்னி பற்றி ஏறும்படியாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். Then in the next room the Lord the Holy Spirit showed Pilgrim. அடுத்த அறையிலே இந்த விளக்கம் கூறுபவர் அதாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த பயணிக்கு இன்னொரு படத்தை காண்பிக்கிறார். Name was discouragement. அவனுடைய பெயர் சோர்வடைகிறவன். Bear, that means one who is fed up with life. அவனுடைய என்னென்றால் அவன் வாழ்க்கையிலே அவன் மிகவும் சலிப்படைந்தவனாய் ஒரு இருக்கிறவன். And he's sitting in a prison. Whenever you keep on getting discouraged and gloomy, you'll finally end up in a prison. அவன் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டவனாய் இருக்கிறான். பாருங்கள், எப்பொழுதும் நீங்கள் இப்படி சோர்வடைந்து அதைரியமாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறைக்குள்ளாக அடைக்கப்பட்டு விடுவீர்கள். Not as soon as you get discouraged. நீங்கள் சோர்வடைந்த உடனே நீங்கள் அப்படி ஒரு சிறையில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். But if you keep on every day discouraged, oh everything is not going my way, I don't get what I want and you keep complaining, one day இப்படி தொடர்ந்து நீங்கள் சோர்வடைந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், குறை சொல்லிக்கொண்டு எனக்கு நடக்கிறதெல்லாம் நன்றா இல்லை, எனக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து சோர்வுக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால் இப்படி சிறையில் அடைக்கப்படுவீர்கள். Isn't like this, not a physical prison. இது ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு கையால் செய்யப்பட்ட ஒரு சிறையில் இல்லை. Put people in prison not like that, but a prison where in your mind you can't be free. இப்படி கையால் செய்யப்பட்ட மரத்தால் செய்யப்பட்ட சிறையில், ஆனால் உங்களுடைய மனதிலே நீங்கள் விடுதலையாய் இருக்க முடியாதபடிக்கு ஒரு சிறை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. Be happy. நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதபடிக்கு உங்களை அடைத்து போடுகிற ஒரு சிறை. God doesn't want you to be like that. தேவன் நீங்கள் அப்படி இருக்கும்படி அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. This is a picture of a backslider. இது ஒரு பின்மாற்றக்காரனுக்கு உதாரணமாக இருக்கிறது. And the Lord had hardened his heart. He wouldn't listen to his dad or mom. இவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தன்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்றதை கேட்காதபடிக்கு சோர்வுக்குள்ளாக செல்கிற ஒரு பின்மாற்றக்காரனை குறிக்கிறது. Would not even turn away from his sin. அவனுடைய பாவத்திலிருந்தும் அவன் மனம் திரும்ப கூடாதவன். Then after listening to all these instructions from the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் சொன்ன இந்த எல்லா விளக்கங்களையும் கேட்ட பிறகு, along this narrow way with a wall on either side that's leading to with the wall is called salvation. And இப்படி பரிசுத்த ஆவியானவர் விளக்கம் கேட்ட பிறகு இந்த இரட்சிப்பு என்கிற அந்த குறுகிய வாசல் குறுகிய வழியிலேயே இடுக்கமான வழியிலேயே பயணி சென்று கொண்டிருக்கிறான். அந்த இருபுறமும் இருக்கிற அந்த சுவர்களுக்கு தான் இரட்சிப்பு என்கிற சுவர். Along that way he was walking, and அந்த வழியாக இரட்சிப்பு என்ற வழியாக அவன் கடந்து சென்று கொண்டிருக்கிறான். Path he went up to a cross. அந்த பாதையிலே ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை அருகிலே பயணி வந்து சேருகிறான். Cross where Jesus died. இயேசு கிறிஸ்து மரித்த அந்த சிலுவை. And see, as soon as he comes to the cross he kneels down there. அவன் அந்த சிலுவைக்கு அருகே வந்த உடனே அங்கே முழங்கால் படியிருக்கிறான். And he said, Lord, thank you for dying for my sin. அங்கே வந்து ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக மரித்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறான். My sin I want to turn from my sin. I believe in you. Come into my heart. Na enudaiya paavangalai nee yetrukondadukkaga umakku nandri. Naan enudaiya paavangalukkaga manam thirumbugiren. Ennai manniyum endra aandavarudaiya jabikkiraar. As soon as he said that, avan sonna maathrathile, what happened? That burden from his back, that big burden on his back, rolled away. அவன் இந்த ஜபத்தை சேரெடுத்த மாத்திரத்திலே அவன் முதுகில் இருந்த மிகப்பெரிய அந்த பார சுமை கழன்று உருண்டு ஓடிவிட்டது. He come to the bottom of that picture. அந்த படத்திலே அந்த அடி கீழான இடத்திலே அதை பாருங்கள். Into the grave where Jesus was buried. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுனுடைய அந்த கல்லறை குறிக்கிறது. அந்த இடத்துக்கு அந்த பாவ பாரம் உருண்டு வந்து விட்டது. Forever. So that's where this man got saved. அவனுடைய பாவபாரம் சதா காலமும் அது அவனிடத்திலிருந்து தூக்கி போடப்பட்டு விட்டது. இதுதான் இப்படித்தான் இந்த மனுஷன் ரட்சிப்பை கண்டு கொண்டான். அந்த சிலுவைக்கு வந்த பிறகு ஆண்டவரே சொன்னார், ஆண்டவரே நான் செய்த எல்லா காரியங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன். நீர் என்னை மன்னிக்கும்படியாக வேண்டுகிறேன். நீர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். Cross, I believe you rose from the dead. Come into my heart and live there. எனக்காக நீர் சிலுவையிலே மரித்தீர், திரும்பவும் கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பினீர். என்னுடைய அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய இதயத்திலே வந்து எனக்குள்ளாக நீர் வாசம் பண்ணும் என்று அவன் ஜெபிக்கிறான். A simple prayer like that, he was saved. ஒரு எளிமையான இந்த ஜெபத்தை அவன் செய்து அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். And then he went from there weeping and thankful, and then three angels came to him. இப்படி இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே ஆனந்த கண்ணீர் விட்டு அழுது கொண்டு அவன் அப்படி முன்னேறி செல்கிறான். அப்பொழுது மூன்று தேவதூதர்கள் வந்து அவனிடத்திலே பேசுகிறார்கள். Amen. Greeted him saying, once at peace be to you. ஒரு தூதன் உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறார். There's peace in our heart when we have accepted Christ. கிறிஸ்துவை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளாக வருகிறது. And then the one angel said, your sins are forgiven. இன்னொரு தேவதூதன் சொல்கிறான், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறான். Lord, my sins are all the past wrong things I did, God's forgiven me. நாம் செய்த எல்லா பழைய கால பாவங்கள், தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார். Another angel took off his bad clothes and see he's putting on a new dress for இன்னொரு தேவதூதன் அவன் போட்டிருந்த அழுக்கான கந்தையான அந்த சட்டை இதெல்லாம் அவனுடைய உடையெல்லாம் மாற்றி ஒரு புதிய ஒரு நல்ல அருமையான ஆடை உடுத்து வைக்கிறார். That's called the purity and the righteousness of Christ, the good. அந்த உடையினுடைய பெயர் கிறிஸ்துவினுடைய தூய்மை, அந்த நீதி அதை குறிக்கிறது. Clothes us with that, and then another angel put a seal on his forehead. இன்னொரு தேவதூதன் அவனுடைய நெற்றியிலே ஒரு முத்திரையை போடுகிறான். Saying you belong to Christ, and see he gave him a roll of paper. You see, அவனுடைய அந்த முத்திரையினுடைய அடையாளம் என்னவென்றால் இப்பொழுதிலிருந்து நீ கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்று சொல்கிறான். இன்னொரு காரியம் செய்கிறதை நீங்க பாருங்கள். அங்கே அவனிடத்திலே ஒரு சுருளை கொடுக்கிறார்கள். And that angel giving him a roll of paper which is a picture of now you can be sure that you are a child of God. It's like a certificate. இது அந்த சுருள் ஒரு சர்டிபிகேட்டை போல, இப்பொழுதிலிருந்து நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை குறிக்கிறதா இருக்கிறது. Child of God now. இப்பொழுதிலிருந்து நீ தேவனுடைய பிள்ளை. One of you children needs to be sure that Jesus has come into your heart. You are sure you're a child of God. நீங்க சிறு பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திலே வந்துவிட்டார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். And he said, now you have to keep this certificate until you reach heaven. நீ பரலோகம் சென்று சேரும் வரைக்கும் இந்த சர்டிபிகேட்டை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவதூதன் அவனிடத்திலே சொல்கிறான். Don't ever lose it, because when you come to the gate of heaven, they'll ask you for this certificate. Are you? நீ ஒருபோதும் இந்த சர்டிபிகேட்டை தொலைத்து விடாதே. பரலோகத்தினுடைய வாசலிலே வரும்பொழுது அங்கே இந்த சர்டிபிகேட்டை ஒரு இடத்திலே கேட்பார்கள் என்று சொல்கிறான். And then you must hold fast to this assurance of salvation. இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நீ நன்றாக இருக பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். When pilgrim got all this, he jumped for joy because now he had become a real Christian and his name was changed. இதெல்லாம் கேட்ட உடனே பெற்றுக்கொண்ட பிறகு சந்தோஷத்தினாலே துள்ளி குதிக்கிறான். இப்பொழுது பாருங்கள், அவனுடைய பெயர் மாறிவிட்டது. Till now his name was இதுவரைக்கும் அவனுடைய பெயர் என்ன? பயணி, பிரயாணி. Now his name became Christian. இப்பொழுதிலிருந்து இவனுடைய பெயர் கிறிஸ்தியான். And as he was walking along after coming to the cross and being saved, he saw three people. அப்படி அந்த சிலுவையிலே சென்று இரட்சிப்படைந்த பிறகு அப்படி நடந்து முன்னேறி செல்லும் பொழுது வழியிலே மூன்று பேரை அவன் பார்க்கிறான். Were sleeping with அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். On their legs. அவனுடைய கால்களிலே சங்கிலி கட்டப்பட்டு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான். The names were, the first one was easily deceived. அந்த மூன்று பேர்களில் ஒருத்தனுடைய பெயர் மிக எளிதாக வஞ்சிக்கப்படக்கூடியவன், அதாவது அறிவு இல்லாதவன். That means people who don't read the Bible, they are. அது பொருள் என்னவென்றால் அப்படிப்பட்ட ஜனங்கள் வேத புத்தகத்தை வாசிக்க மாட்டார்கள். By the devil. அவர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள். The Bible, if you don't listen to the Bible, the devil will cheat you and deceive you in so many ways. நீங்கள் வேதத்தை வைத்துக்கொண்டு அதை படிக்காதபடி, அதை விசுவாசிக்காதபடி, கீழ்ப்படியாதபடி இருந்தால் பிசாசு உங்கள் பல விதங்களிலே உங்களை அவன் ஏமாற்றி வஞ்சித்து விடுவான். And the name of the other was laziness. இன்னொருத்தனுடைய பெயர் சோம்பேறி. Laziness is not a good thing. When you're lazy, the devil will put a chain on your leg. சோம்பேறித்தனம் என்பது ஒரு நல்ல காரியமல்ல. நீங்கள் சோம்பேறியா இருந்தால் பிசாசானவன் உங்களுடைய கழுத்திலே ஒரு சங்கிலியை கட்டி விடுவான். God has told us to work hard. தேவன் நாம் கடினமாய் உழைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். Bible, everything God wants us to do on this earth, we work hard. And the name of the நாம் வேதத்தை வாசிக்கதிலே கடினமாய் இருக்க வேண்டும், தேவன் சொல்லிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படியதற்கு கடினமாய் நாம் செய்ய வேண்டும். The third one was assuming that everything is okay. மூன்றாவது நபருடைய பெயர் எல்லாவற்றையும் நம்புகிறவன், எல்லாமே சரிதான் என்று நம்புகிறவன். We should not live like that. Thinking everything is okay, because if the Lord convicts us of something in our heart, we must say, Lord, I'm sorry. நாம் எல்லாமே சரிதான், இதுவும் சரிதான், அதுவும் சரிதான் என்று இருக்க கூடாது. தேவன் நம்மிடத்திலே ஏதாவது ஒரு காரியம் தவறா இருக்கிறது என்பதை உணர்த்துவார் என்றால் ஆண்டவரிடத்திலே உடனடியாக அதை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே நான் இதற்காக மனம் வருந்துகிறேன் என்று சொல்ல வேண்டும். And confess it. அப்படி சொல்லி ஆண்டவரிடத்திலே அதன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். It was he woke them all up. He said, wake up, because there are so many dangers. இப்படி கிறிஸ்தியான் வந்து இந்த மூன்று பேரையும் எழுப்பி விடுகிறான். எழுந்திருங்கள், அநேக அபாயங்கள் வழியில் இருக்கிறது, இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றான். இப்படி ஒரு கவலை இல்லாமல் இருக்காதீர்கள் என்று சொல்கிறான். ஆனால் அவர்கள் அவனுக்கு அவன் சொல்றதை கேட்கவில்லை. அவர்கள் திரும்பமாக தூங்க போய்விட்டார்கள். இது இப்படி அநேக ஜனங்களை குறிக்கதா இருக்கிறது. ஈவன் சிறு பிள்ளைகள் கூட இப்படி இருக்கிறார்கள். Their dad and mom or preachers tell them, wake up, follow Jesus. They say, no, I'm all right, I've got a lot of friends, and they keep friendship with their bad friends. அவருடைய நிறைய சிறு பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள். அவருடைய பெற்றோர்களும் சபையிலே பிரசங்கிகளும் அவர் சொல்லுகிறார்கள், நீ எழுந்திரு, தூங்காதே, உற்சாகமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்று என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இல்லை, எனக்கு இதெல்லாம் பரவாயில்லை, எனக்கு அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வதை கேட்கிறேன் என்று தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். And they go to sleep and they get lost, go to hell forever. இப்படி சொல்வதை கேட்காதபடிக்கு கவலையினமாய் தூங்குகிறபடினாலே அவர்கள் நித்திய நித்தியமாய் நரகத்துக்கு சென்று அழிவடைந்து விடுகிறார்கள். So then as Christian moved forward, he saw two people climbing over a wall. அப்படி தொடர்ந்து கிறிஸ்தியன் சென்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டு பேர் அந்த சுவற்றை ஏறி குதித்து உள்ளே அந்த வழிக்குள்ளாக வருகிறார்கள். See, to come to this way, pilgrim had to first come to the cross. இந்த வழியிலே வர வேண்டும் என்பதற்காக முதலாவது பாருங்கள், கிறிஸ்தியன் அந்த சிலுவைக்கு வர வேண்டியிருந்தது. Remember, he came to the cross where Jesus forgave his sin. But these are people who didn't go to the cross. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, கிறிஸ்தியன் எந்த வழியாக வந்தான்? அந்த சிலுவைக்கு வந்தான். அங்கே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவ பாரம் அவன் தொலைந்தது. ஆனால் இவர்கள் அந்த சிலுவை வழியாக வரவில்லை. And tried to avoid the cross, avoid coming to Jesus, and climbed over the wall and thought, by our good works we can go to heaven. இவர்கள் கிறிஸ்துவினிடத்திலே சென்று அங்கே அந்த சிலுவையின் வழியாக வராதபடிக்கு நம்முடைய நிறைய நல்கிரியை எல்லாம் செய்து நான் ரட்சிப்பை அடைந்து விடலாம் என்று சொல்லி பக்க வழியாக உள்ளே நுழைகிறார்கள். And they were deceived. They will not get into heaven. They don't have that certificate. அவர்கள் முற்றிலுமாக ஏமாற்றப்பட்டு விட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் பரலோகத்துக்கு சென்றடைய முடியாது. ஏனென்றால் அவர்கள் கையிலே அந்த சர்டிபிகேட் இல்லையே. You get that certificate only at the cross. அந்த சுருளை, அந்த நிச்சயம், அந்த ரட்சிப்பின் நிச்சயம் என்கிற பத்திரத்தை சிலுவையிலே தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். sins are forgiven. The names of this was religious person with a lot of activity and going to church and all that, but not really come to the cross. And ஒருவனுடைய பெயர் நிறைய வெளிவேஷனுடைய பெயர் வெளிவேஷம் நிறைய வெளிப்பிரகாரமான கிரியைகள் எல்லாம் செய்வான் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டான். Hypocrisy means one who pretends to be holy but is not really holy. இன்னொருத்தருடைய பெயர் மாய்மாலம். மாய்மாலம் என்றால் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று வெளியிலே காட்டிக்கொண்டு ஆனால் உண்மையிலே பரிசுத்தம் இல்லாமல் இருப்பதுதான் மாய்மாலம். They did not humble themselves to go to the cross. அவர்கள் அந்த சிலுவைக்கு போகும்படிக்கு தங்களை தாழ்த்தாத ஜனங்கள். And then the three of them, they talked together and they walked with Christian. அந்த மூன்று பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டார்கள். மூன்று பேரும் கிறிஸ்தியன் இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். They reached a hill called difficulty. When அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடின மலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். The hill called difficulty, their real nature was discovered. அந்த கடின மலைக்கு அவர்கள் வரும்பொழுது அவர்கள் உண்மையாய் எப்படி இருக்கிறார்கள் என்ற காரியம் வெளிப்பட்டு விடுகிறது. They said, oh, we can't go along the difficult way. So a person who is a true Christian is willing to climb the hill of difficulty. You come. இவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இவ்வளவு பெரிய கடினமா இருக்கிறதே, இதுல எல்லாம் என்னால் ஏறி போக முடியாது என்று சொல்லி பின்வாங்குகிறார்கள். உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் காரியங்கள் எவ்வளவு கடுமையா இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி செல்ல அவன் விரும்புவான். In your life you say, yes, I'm going to follow Jesus even if it's difficult. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏதாவது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக அதையெல்லாம் நான் கடந்து செல்வேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். Two people, hypocrisy and religious person, is இங்கே வெளிவேஷம் மாய்மாலம் என்ற இரண்டு பேர் அங்கே பின்வாங்கி விடுகிறார்கள். All difficulty in the Christian life, they took the easy path going sideways which doesn't go to heaven. That's அவர்கள் சுலபமாய் செல்லக்கூடிய குறுக்கு வழியை கண்டுபிடித்து அது வழியாக செல்கிறார்கள். அது ஒருபோதும் அவர்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. Went astray. அவர்கள் வழிமாறி போய்விட்டார்கள். And then as Christian climbed, but Christian, what he did, you see there, he went to the foot of the hill, there was a spring of water. ஆனால் கிறிஸ்டியன் என்ன செய்கிறான் பாருங்கள், அந்த மலையை அடி கடின மலைக்கு அடியிலே அடிவாரத்திலே சென்று செல்கிறான். அங்கே ஒரு நீரூற்று இருக்கிறது. Which he could drink water and be strengthened. God gives us power. அது அங்கே அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீரை குடித்து அவன் பலன் அடைகிறான். இது எதற்கு ஒப்பனாக இருக்கிறது என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடினங்களை சந்திக்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற பலனை குறிக்கிறது. Up the hill there was a bench and he sat down on the bench because he was tired. அந்த மலையின் ஊடாக அவன் செல்லும் பொழுது அங்கே ஒரு பெஞ்ச் போடப்பட்டிருக்கிறது. அவன் மிகவும் களைப்புற்றவனாக இருந்தபடினாலே அப்படி சற்று அந்த பெஞ்சில் உட்கார்ந்து இளைப்பாறுகிறான். He was a bit careless and that certificate which he got at the cross, that roll of paper fell down from his hand. You see, he's fallen down under the bench. அவன் கொஞ்சம் கவனம் குறைவுள்ளவனாய் அங்கே உட்கார்ந்திருந்தபடினாலே அவன் கையில் இருந்த அந்த ரட்சிப்பு நிச்சயத்த அந்த சுருள் அவன் கையை விட்டு கீழே விழுந்து விட்டது. அங்கே அந்த பெஞ்சுக்கு கீழே அந்த சுருள் கிடக்கிறதை பாருங்கள். And he didn't realize it. அதை அவன் அப்படி கை மாறி போய்விட்டதே என்பதை அவன் உணரவில்லை. That can happen sometimes. இது சில வேளைகளிலே நமக்கும் நடக்க முடியும். Sometimes we are sure Jesus has saved us. ஒரு சில சமயங்களிலே நாம் நிச்சயமா இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார் என்ற நிச்சயமுடையவர்களாக இருக்கிறோம். We become careless after some time. ஒரு சில நேரங்களுக்கு பிறகு நாம் கவன குறைவுள்ளவர்களாய் மாறும் பொழுது, then we wonder, oh, has Jesus really saved me or not? நாம் இப்படி ஒரு சந்தேகப்படுகிறோம், உண்மையாகவே ஆண்டவர் என்னை ரட்சித்தாரா என்று நாம் சந்தேகிக்கிறோம். What happens sometimes? சில சமயங்களிலே இப்படி தான் நடக்கிறது நமக்கும். It can happen to anybody. இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். Very careful to keep that roll of paper. Jesus has saved me. I came to the cross. He's forgiven me. நான் இயேசு கிறிஸ்துவரிடத்தில் சிலுவைக்கு அருகே வந்தேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். என்னுடைய நான் என்ற அந்த ரட்சிக்கப்பட்டேன் என்ற நிச்சயம் எப்பொழுதும் நாம் அது கொண்டிருக்க வேண்டும். And suddenly he woke up because he saw two people running back. திடீரென்று அவன் விழித்து கொண்டான். ஏனென்றால் ரெண்டு பேர் திரும்பி ஓடுகிறார்கள். The one person was afraid. ஒருத்தனுடைய பெயர் கோழை, அதாவது பயப்படுகிறவன். The name of the other was doubt. இன்னொருவனுடைய பெயர் சந்தேகிக்கிறவன் அல்லது அவநம்பிக்கை. Believe anything. அந்த அவநம்பிக்கைங்கிறவன் பெயர் அவன் எதையுமே நம்ப மாட்டான். Running in fear and they were running away from, they said there are lions in front. அவர்கள் பயத்திலே ஓடுகிறார்கள், முன்னே சிங்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி பயந்து ஓடுகிறார்கள். Can't go ahead, they're scared. அவங்க போக முடியாது, எங்களுக்கு பயமா இருக்கிறது. They're running away and then Christian suddenly said, "Oh, I'm going to get assurance from that roll of paper. Oh, where's my roll of paper gone?" இப்பொழுது அவர்கள் திரும்பி ஓடுகிறார்கள், ஆனால் நான் அந்த சர்டிபிகேட்ல இருந்து ஒரு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று பார்க்கிறான், ஆனால் கையிலே பார்க்கும்பொழுது அந்த சுருள் காணோம். And find it. So he had to run back to the bench and he found he had left it under the bench. He ran back. அவன் காணாததுனாலே அவன் திரும்ப ஓடி உட்கார்ந்த இடத்துல போய் பார்க்கிறான், அந்த பெஞ்சுக்கு கீழே அந்த சுருள் இருக்கிறது. Don't have this assurance, Jesus has saved me. You'll be disturbed by other people who are afraid or who have doubt. இப்படி இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது, இப்படி பயந்து சந்தேகிக்கிற ஜனங்கள் நம்மிடத்துல வந்து சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அப்படியே அசைக்கப்பட்டு விடுவோம். So then he picked up that assurance of salvation. அந்த ரட்சிப்பின் நிச்சயம் என்கிற அந்த சுருளை அவன் அது திரும்பமாக பெற்றுக்கொள்கிறான். Salvation and again he started walking on the way. அந்த வழியிலே திரும்ப தொடர்ந்து நடந்து செல்கிறான். And as he was going along he was encouraged when he looked ahead and he saw this beautiful palace. அங்கே அவன் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு மாளிகை, அலங்கார மாளிகை என்கிற மாளிகையை அவன் பார்க்கிறான். Beautiful was a picture of the heaven he was going to reach. அவன் சென்று அடைய போகிற அந்த பரலோகத்துக்கு ஒப்பனையாக இந்த அலங்கார மாளிகை இருக்கிறது. Sometimes God shows us not a physical picture but gives us an assurance we are children of God, we are happy, we are going on the right path. சில சமயங்களிலே தேவன் நமக்கு ஒரு சில காட்சியை காண்பிக்கிறார், ஒரு வெளிப்பிரகாரமானதல்ல, ஆனால் நம்முடைய மனதிலே ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதைத்தான் இந்த மாளிகை குறிக்கிறது. It was slowly becoming dark and as he கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல அப்படியே இருட்டி விடுகிறது. He came near, he saw these two lions. அந்த வழியிலே கொஞ்சம் முன்னேறி செல்லும் பொழுது வழியிலே இரு வழியிலே ரெண்டு சிங்கங்களை பார்க்கிறான். On either side roaring at him. அவனை பார்த்து இந்த சிங்கங்கள் இரண்டு பக்கம் இருந்து அப்படியே கர்ஜிக்கின்றன. Which you know the other two people had told him there are lions and that's why they ran away. அந்த முன்னாடி சென்ற ரெண்டு பேர் சொன்னார்கள் அல்லவா இவனிடத்தில் அங்கே சிங்கம் இருக்கிறது என்று, அவர்கள் சொன்ன சிங்கம் தான் அது. But further ahead at the gate from a gate the doorkeeper at the gate shouted out to him, "Don't be afraid of these lions." ஆனால் அங்கே இன்னும் தொலைதூரத்தில் அந்த வழியிலே நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வாசல் காக்கிறவன் இருக்கிறான். அவன் சத்தமிட்டு சொல்கிறான், இந்த சிங்கத்தை எல்லாம் பார்த்து பயந்து விடாதே. Because if you look carefully the lions have got chains, they are pulled back, that lion has got a chain on that side and this lion has got a chain on that side. God has put a chain on the devil. அவன் சொல்கிறான், நீ கவனமாக நீ பார், அந்த ரெண்டு சிங்கங்களுக்கும் இந்த பக்கத்திலே ஒரு சங்கிலி போட்டு இந்த பக்கம் இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது, அந்த பக்க சிங்கம் அப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். ஆண்டவரும் பிசாசின் மேல் ஒரு சங்கிலியை போட்டு கட்டி தான் வைத்திருக்கிறார். You know that? இது உங்களுக்கு தெரியுமா? That the devil cannot come close to you if you walk along the narrow way. நீங்கள் இந்த குறுகலான அந்த இடுக்கமான வழியிலே நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால் பிசாசு உங்களை தொடவே முடியாது. The narrow way is the way of obedience to Jesus Christ. இந்த குறுகலான வழி எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. And his commandments, if you walk along that way, the devil cannot touch you. இந்த கிறிஸ்துவுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இந்த குறுகலான வழியிலே சென்றால் இந்த சிங்கங்கள் அதாவது பிசாசு உங்களை தொடவே முடியாது. Because he's chained. ஏனென்றால் அந்த சிங்கங்கள் எல்லாம் சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்கின்றன. But it's only if you go away from that way, go to this side or that side, then only the devil can catch you, then only the lions can touch you. ஆகவே நீங்கள் இந்த குறுகலான பாதையில் நேராக செல்லாதபடிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாய்ந்து செல்வீர்கள் என்றால் அப்பொழுது மாத்திரமே பிசாசு உங்களை தொட முடியும். It's a wonderful thing that God has put these chains on. அற்புதமான காரியம் என்னவென்றால் இப்படி ஆண்டவர் இரண்டு பக்கங்களிலும் சங்கிலி போட்டு பிசாசை கட்டி வைத்திருக்கிறார். Either side on the lions. So it's very important to walk that narrow way which Jesus said that leads to life. ஜீவனுக்கு போகிற இந்த இடுக்கமான வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்று இயேசு சொன்ன அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. Very very important. That's a good lesson for us to learn. இது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான பாடம் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. The way of obedience to God. தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த வழி. Then finally he arrived at the palace. கடைசியாக அந்த மாளிகைக்குள்ளாக அவன் வந்து விடுகிறான். And there Christian was welcomed by a doorkeeper who invited him to stay there for the night. Ange raathrile thangikollumbadiyaga ange irukkira vaasal kaavalan avane ulle alaikiran. And this house was maintained by three very serious looking by first of all a serious looking sister named Wisdom. முதலாவது இந்த வீட்டிலே விவேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அங்கே காணப்படுகிறார். See, God gives us wisdom. தேவன் நமக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தருகிறார். That is understanding of the right way to walk. சரியான வழி, நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை குறித்த ஒரு விவேகம். And this lady received Christian and took him into the palace and introduced him to three serious looking sisters. இந்த விவேகம் என்கிற சகோதரி கிறிஸ்தியானை அழைத்து கொண்டு இங்கே இன்னும் சீரியஸாக இருக்கக்கூடிய மூன்று சகோதரிகளை அவளுக்கு அறிமுகப்படுத்துகிறாள். முதலாவது அந்த பெண்ணுடைய பெயர் தேவபக்தி, அதாவது பரிசுத்தம். அதாவது ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய முன் யோசனை என்கிறது இரண்டாவது சகோதரியுடைய பெயர். அந்த பெண் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதிலே மிகவும் கவனமாக இருக்கிறவள். Which we must always have. God. மூன்றாவது சகோதரன் பெயர் அன்பு அல்லது கருணை. God's love. And they told Christian many, many useful truths and comforted him and encouraged him. அவர்கள் அநேக நல்ல சத்தியங்களை கிறிஸ்தியானுக்கு சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தினார்கள். You know, these are the picture of how when we read the word of God, these things comes to us. Wisdom, holiness, being careful, divine love. So இது எதை குறிக்கிறது என்றால், நாம் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஞானம், விவேகம், தேவபக்தி, முன் யோசனை, அன்பு, இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்பதை குறிக்கிறது. So this is a picture of how the Lord Jesus instructs us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி நம்மை போதிக்கிறார் என்பதை குறிப்பாய் இந்த காரியம் உணர்த்துகிறது. Through the Bible. வேதத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிற காரியங்களை குறிக்கிறது. They told him that see there's a prince in the heavenly city, his name is Jesus. அவர்கள் கிறிஸ்தியானத்தில் இப்படி சொல்கிறார்கள், அங்கே அந்த பரலோகத்திலே அங்கே ஒரு பிரபு இருக்கிறார். And he built this palace to encourage and strengthen those who are walking. It's a picture of the church. அவர் அந்த பிரபு இப்படி இந்த அந்த மோட்சத்திற்கு செல்கிறவர்கள் இளைப்பாறும்படியாக இந்த மாளிகையை அவர் கட்டி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், சபையை குறிக்கிறது. This is a picture of the church where we have people who teach us and encourage us where the Bible is taught. வேதம் போதிக்கப்படுகிற ஒரு நல்ல சபையை, அந்த இடத்துல நமக்கு நிறைய போதனையை கொடுக்கக்கூடிய சபையை இது குறிக்கிறது. And then they showed him to a room called peace. அவர்கள் சமாதானம் என்கிற ஒரு அறையை காண்பிக்கிறார்கள். In the church we have peace. சபையிலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. And told Christian you can sleep here till the morning and wake up and go. God. கிறிஸ்தியானிடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சமாதானமாக இந்த இரவில் உறங்கலாம், காலையில் எழுந்து நீங்கள் செல்லலாம் என்று சொல்கிறார். Gives us rest along the way. நாம் இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சென்று கொள்ளும்போது வழியிலே தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். The next day they took him to the armory. Armory means the weapons we need to fight the devil. அடுத்த நாளிலே கிறிஸ்தியானை ஆயுத கிடங்கு என்ற ஒரு இடத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த அறையிலே அந்த இடம் என்னென்றால், அங்கே பிசாசை எதிர்த்து போரிடக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாம் அங்கே வைத்திருக்கிறார்கள். And showed him there are so many weapons. You know, the Christian life is a battle. அங்கே வித்தியாசமான போர் ஆயுதங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்தமாக இருக்கிறது. Where we have to fight with Satan with so many things, not physical weapons, but நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிசாசோடு வித்தியாசமான ஆயுதங்களை வைத்து நாம் போரிட வேண்டும். ஆனால் இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு ஈட்டியோ அம்போ அப்படி அல்ல. ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் லைக் ட்ரூத்ஃபுல்னஸ், இவைகள் எல்லாம் உண்மை என்கிறதான என்பதை போன்ற ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். அண்ட் பேஷன்ஸ், பொறுமை, பீஸ், சமாதானம், இஸ் லைக் தட். அப்படிப்பட்ட சோ தேர் ஆல் பிக்சர்ட் லைக் சோர்ட் அண்ட் ஷீல்ட் அண்ட் ஹெல்மெட். இங்கே இந்த ஆயுத கடங்களே ஈட்டி, தலைச்சீரா, கேடயம், இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். All that. They said you will need all these things when you go to forward in the journey. இந்த பிரயாணத்திலே நீ முன்னால் செல்லும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு தேவைப்படும் என்று கிறிஸ்தியானிடத்தில் சொல்கிறார்கள். Then they took him to the top of the house and showed him the beautiful mountains. See? அந்த வீட்டினுடைய மேல் தளத்திற்கு அவனை அழைத்து சென்று அங்கே ஒரு ஒரு குன்று ஒரு மலையை காண்பிக்கிறார்கள். அழகான ஒரு மலை. You are headed to a beautiful place. Heaven is a beautiful place. அங்கே ஒரு அழகான இடத்துக்கு நீ போக போகிறாய் என்று அது அந்த மலையை காண்பித்து சொல்கிறார்கள். பரலோகம் என்பது ஒரு அழகான இடம். And it's pictured with vineyards and woods and fruits of all kinds. அங்கே திராட்சை தோட்டங்களும் நிறைய காடுகளும் அங்கே நிறைய கனிகளும் இருக்கிற அந்த மலை. And he said the name of the land is called Emmanuel's land. அந்த நாட்டினுடைய பெயர் இம்மானுவேல் தேசம். Emmanuel is a name for Jesus Christ. இம்மானுவேல் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர். God with us. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் இம்மானுவேல் என்பதனுடைய அர்த்தம். Then they took him back to the armory. அவன் திரும்பமாக அந்த ஆயுத கிடங்குக்கு அழைத்து செல்கிறார்கள். Where the weapons were and they dressed him up with a breastplate of steel. அங்கே அந்த ஆயுத கிடங்கிலே சென்று அங்கே இரும்பாலான அந்த மார்க்கவசத்தை அணிவிக்கிறார்கள். So that the arrows of the devil would not hit him. அப்படி அந்த பிசாசு எய்கிற அந்த அம்பு தாக்காதபடிக்கு அந்த மார்க்கவசத்தை அணிவிக்கிறார்கள். And they gave him a sword and they gave him a helmet. அவனுக்கு ஒரு அந்த வாளையும் அங்கே தலைச்சீராவையும் கொடுக்கிறார்கள். It's like the word of God that protects us in so many ways from Satan's. பிசாசுனுடைய எல்லா அக்னி ஆஸ்திரங்களிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை இவைகள் எல்லாம் குறிக்கின்றன. Attacks. And he needed this. கிறிஸ்தியானுக்கு இவைகள் எல்லாம் தேவையாக இருந்தது. Because as he was going along, he had to face many problems. எனவே அவன் முன்னேறி செல்லும் பொழுது அவனுக்கு நிறைய பிரச்சனைகளை அவன் சந்திக்க வேண்டி வருகிறது. He was now equipped to fight the battle. இப்பொழுது அந்த வருகிற சண்டையெல்லாம் போடுகிறதற்கு இவன் இப்போ ஆயத்தமாகி விட்டான். Ready to fight the devil because he had got the word of God. That sword, by the way, is a picture of the word of God. இப்பொழுது அவன் கையிலே அந்த வாள் இருக்கிறபடினாலே அவன் எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்க அவன் தயாராக இருக்கிறான். அந்த வாள் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய வசனமாகிய தேவ வார்த்தை இது குறிக்கிறது. God's the Bible, the word. Why do we memorize these verses? நாம் ஏன் இந்த வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு வாளை போன்று இருக்கிறது. So that those are swords in our hand, whenever the devil comes to tempt us, you can remind him of one of these verses that you memorized. இப்படி பிசாசானவன் உங்களிடத்திலே வந்து சோதிக்கும் பொழுது, ஏதாவது இடத்திலே சோதிக்கும் பொழுது, நீங்கள் இப்படி மனப்பாடம் செய்து வைத்திருக்கிற அந்த ஒரு வசனத்தை வைத்து அதை ஆயுதம் போல எடுத்து அவனை நீங்கள் மேற்கொள்ளலாம். On Sunday in the church. So suddenly the devil came. There's the devil coming at him. நீங்கள் சபையிலே கேட்ட வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பொழுது அதை வாளாக வைத்து நீங்கள் அவனை போரிடலாம். இப்பொழுது திடீரென்று பிசாசானவன் நேருக்கு நேராக வந்து விடுகிறான். And attacking him, that means with temptation, telling him to do something wrong or telling him God doesn't love you and all these lies. இப்படி திடீரென்று வந்து ஏதோ ஒரு ஒரு பாவத்தை செய்யும்படியாக ஒரு சோதனையை கொடுக்கிறான், அல்லது ஒரு ஏதாவது ஒரு நீ தேவனுடைய அன்பை சந்தேகிக்கும்படியாக சொல்லி தேவனுடைய இனிமேலாம் நான் நேசிக்கிறதில்லை என்று சொல்லி சந்தேகத்தை விதைக்கிறான். The devil comes and tells us. இப்படி அநேக விதமான பொய்களை வந்து சொல்லி நம்மை அவன் சோர்வுக்குள்ளாக்குகிறான். And Christian was now afraid what he would do when the devil fires all these things at him. இந்த பிசாசானவன் இந்த மாதிரி அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் இப்படி எரியும் பொழுது, அக்னி ஆஸ்திரங்களை எரியும் பொழுது என்ன செய்வது என்று ஒரு நிமிஷம் அவன் பயப்படுகிறான். And he takes out his sword and fights the devil in the name of Jesus. அப்பொழுது தன்னுடைய வாளை எடுத்து அந்த பிசாசோடு போருகிறான். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசை எதிர்க்கிறான். He resists him and the devil has to run away. அவன் பிசாசை எதிர்க்கும் பொழுது பிசாசு ஓடி போய்விட்டான். Whenever you are tempted. எப்பொழுதெல்லாம் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களோ. Remember some promise that you read in the Bible or tell him in the name of Jesus. நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி பிசாசிடத்திலே சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை எதிர்க்கிறேன் என்று சொல்லுங்கள். I resist you and he will run away. நான் உன்னை எதிர்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் ஓடி போய் விடுவான். And then as he went along the pathway he had to he said I can do all things through Christ who strengthens me. அப்படி பிசாசை துரத்தி விட்ட பிறகு அவன் முன்னேறி செல்கிறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி கம்பீரமாய் முன்னேறி செல்கிறான். But he was a little wounded in that fight and so an angel came with some leaves to heal him. அந்த பிசாசோடு அப்படி போட்ட சண்டையிலே அவனுக்கு சிறு காயம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த சமயத்திலே ஒரு தேவதூதன் வந்து சில இலைகளை சுகப்படுத்தக்கூடிய தன்மையுடைய அந்த இலைகளை அவனுக்கு கொடுக்கிறான். and they applied it to the wounds. You know, God comforts us. அப்படி அந்த காயங்களிலே அந்த இலைகளை வைத்து கட்டுகிறார் அந்த தூதன். இது எதை குறிக்கிறது என்றால் தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றுகிறதை குறிக்கிறது. He'll always stand with us when we fight against the devil. நாம் பிசாசோடு எப்பொழுதெல்லாம் போரிடுகிறோமோ தேவன் நம் பட்சத்திலே இருந்து நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். And then Christian continued his journey very happy. அதற்கு பிறகு மிக சந்தோஷமாக கிறிஸ்தியன் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறான். That he had overcome Satan. You'll always be happy if you have resisted the devil, quoted the Bible to the devil. You know, Jesus quoted the Bible to Satan. அவன் சந்தோஷமாய் பிசாசை எதிர்த்து ஜெயித்து விட்டபடினாலே ஒரு சந்தோஷத்தோடு அவன் செல்கிறான். நாம் எப்பொழுதுமே பிசாசோடு எதிர்த்து நின்று அவனை ஜெயித்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. தேவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி பிசாசில் இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவனை ஜெயித்து விட்டான். இயேசு கிறிஸ்துவுமே தேவனுடைய வார்த்தையை பிசாசுடன் மேற்கோள் காட்டி அவனை ஜெயித்தார். நீங்களும் இப்படி வேதத்திலிருந்து வசனத்தை பிசாசிடத்தில் காட்டி இப்படி எழுதியிருக்கிற பார்த்தாயா என்று சொல்லி அவனை நீங்கள் எதிர்க்க வேண்டும். And now Christian was approaching a very dangerous area. இப்பொழுது கிறிஸ்தியன் ஒரு மிகவும் அபாயகரமான இடத்துக்கு வந்து சேர்கிறான். And again he sees two men running back. திரும்பமாக ரெண்டு பேர் திரும்ப தலைதெறிக்க ஓடுகிறதை பார்க்கிறான். Always you will find some friends of yours who are going in the other direction. நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் இப்படியெல்லாம் பார்ப்பீர்கள். இது செல்ல வேண்டிய திசையை விட்டு விட்டு அவர்கள் பின்மாறி ஓடுகிறதை உங்களுடைய நண்பர்கள் அப்படி செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். We don't believe in Jesus. We don't believe in the Bible. அவர்கள் எல்லாம் சொல்வார்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதில்லை, வேதத்தை எல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறதில்லை என்று சொல்லி அவர்கள் ஓடுகிறார்கள். We got to be very careful. இவர்களை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். When we meet such people, here were two more people. இங்கே இரண்டு இன்னும் அதே போன்ற இரண்டு பேர் வருகிறார்கள். Saying go back, go back. There are many dangers. கிறிஸ்தியனிடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நீ பின்னாடி போய்விடு, போய்விடு, அங்கே நிறைய அபாயமெல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். Along this way, but Christian did not listen to them. ஆனால் கிறிஸ்தியன் அவர்கள் சொல்கிறதெல்லாம் அவன் காது கொடுத்து கேட்கவில்லை. And you must not listen to all these people who tell you to go back. நீங்களும் பின்னால் போ, நீ இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போகாத என்று சொல்கிற ஜனங்களுக்கு நீங்களும் செவி சாய்க்க கூடாது. With a sword in his hand, he stepped on to this narrow way. You see how அந்த வாளை கையிலே வைத்துக்கொண்டு அந்த குறுகலான அந்த பாதையிலே அவன் சென்று கொண்டிருக்கிறான். அங்கே பாருங்கள், அந்த வழி எவ்வளவு குறுகலாய் இருக்கிறது என்று. Narrow it is. Jesus said the way to life is narrow and one ஆண்டவர் சொன்னார், ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமாய் குறுகலாய் இருக்கிறது என்று சொன்னார். Inside the devil is trying to attack you with fire and all. ஒரு பக்கத்திலே அந்த பாதனுடைய ஒரு பக்கத்திலே பிசாசானவன் அக்கினியை வைத்து உங்களை தாக்க பார்க்கிறான். All that on the other side is a muddy mud and slush and water into which you can fall. ஆனால் அந்த பாதைக்கு அடுத்த பக்கத்திலே பார்த்தீர்கள் என்றால் சேரும் சகதியுமாக இருக்கிறது. நீங்கள் கவனக்குறைவாக சென்றால் அந்த சேற்றுக்குள்ளே விழுந்து விட முடியும். But you'll never fall there. If you look at Jesus, always look at Jesus, you'll never fall this side or that side. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவையே பார்த்து நீங்கள் சென்றீர்கள் என்றால் இந்த பக்கமோ அந்த பக்கமோ நீங்கள் விழ மாட்டீர்கள். And you don't have to be afraid of any of those things either. அந்த இந்த பாதிரி இருக்கிற காரியங்களின் நிமித்தமாக நீங்க பயப்படவும் அவசியமே இல்லை. And then he used another weapon. He used the weapon called the sword of the word of God. Then he used another weapon called prayer. முதலாவது நாம் பார்த்தோம், அவன் தேவர வசனமாகிய அந்த பட்டயத்தை வாளை அவன் பயன்படுத்தினான். இப்பொழுது ஜெபம் என்கிற இன்னொரு ஆயுதத்தை அவன் பயன்படுத்துகிறான். There are two weapons God has given us. இரண்டு ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். One is quoting the Bible, which is ஒன்று தேவ வார்த்தையை மேற்கோள் காட்டுவது, the sword, அது ஒரு பட்டயம். And the other is kneeling down and praying. இன்னொரு பட்டயம், இன்னொரு ஆயுதம், முழங்கால் படிட்டு தேவனிடத்தில் ஜெபிப்பது. And he says, Lord, give me strength. அவன் ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு பலனை கொடும் என்று சொல்கிறான். That's another thing. Whenever you're in trouble, not only quote the Bible, what's the second weapon? Prayer. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்றால் வேதவசனத்தை மேற்கோள் காட்டுவது ஒரு ஒரு காரியம். நீங்கள் இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Pray to Jesus and say, Lord, give me strength. ஆண்டவரே இயேசுவிலே ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். And then he find as he was going along, again the devil comes now in the form of two invisible demons. அவன் தொடர்ந்து முன்னேறி செல்லும் பொழுது இப்பொழுது பிசாசானவன் வேறு ரூபத்திலே வருகிறான். அப்படி காணப்பட முடியாத சில பிசாசு குட்டி பிசாசுகளை போல வருகிறான். Coming and whispering thoughts into his ear. தன்னுடைய காதிலே வந்து ஒருவித சில சிந்தனைகள் எல்லாம் அவன் வந்து கிசுகிசுக்கிறான். No, no, no. God doesn't love you. Do you? இல்லை, இல்லை. தேவன் உன்னை எல்லாம் ஆண்டவரால் நேசிக்கவில்லை என்று கிசுகிசுக்கிறான். Or you hear things like that? இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா பிசாசு உங்களுக்கு சொல்லுகிறதை? Remember this picture always. the devil coming saying god doesn't love you that's a இந்த படத்தை எப்பொழுதே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிசாசானன் வந்து தேவன் உங்களை நேசிக்கவில்லை என்று சொல்லி அவன் கிசுகிசுப்பான் a lie satan அது ஒரு பிசாசனுடைய பொய் and christian said that's a lie i believe god loves me கிறிஸ்தியன் அந்த பிசாசிட்ட சொன்னான் இது பொய் இது நான் நம்ப மாட்டேன் தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான் and then they whisper some bad things against some other boy or girl மற்ற ஏதோ ஒரு மற்ற பையன் ஒரு பெண்ணை பற்றி தவறான காரியத்தை வந்து காதிலே கிசுகிசுத்தார்கள் so many times you'll hear thoughts in your mind that boy is bad that girl is bad don't listen to them அநேக சமயங்களிலே இப்படி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த பையன் கெட்ட பையன் இந்த பெண் இவள் மோசமானவள் என்றெல்லாம் உங்களுக்கு சோதனை பிசாசு வரு வந்து கிசுகிசுப்பான் இதற்கெல்லாம் நீங்கள் அது இடம் கொடுக்கவே கூடாது நோ யூ மே தே ஆர் பேட் அவாய்ட் தெம் பட் டோன்ட் அவர்கள் அப்படி கெட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் டோன்ட் ஸ்பீக் ஈவில் அபவுட் தெம் அண்ட் தே அவர்களை பற்றி ஆனால் தவறாய் பேசிக் கொண்டிருக்காதீர்கள் தி டெவில் இஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு சே திங்ஸ் அகைன்ஸ்ட் யுவர் younger brothers or sisters or older brother or sister don't listen to that pisasanon eppozhudume ungal kaadugalile vande ungalde annan akka thambi thangai ivargalai patri edhaavadhu oru thavarana kaaryathai vande sollikonde irupan adakkellam neengal sevi kodukka koodadhu this is a picture you must always remember that whenever you hear bad thoughts coming into your mind of fear or doubt in god indha padathai nandraga nyaavam veithukollungal eppozhudellam ungalku vande bayam bayamana yosanai அல்லது தேவன் என்னை நேசிக்கிறாரா என்பதை குறித்த ஒரு சந்தேகம் உள்ள ஒரு யோசனை வரும்பொழுது or evil about other people it is always these agents of satan trying to whisper things இப்படி மற்றவர்களை பற்றிய தவறான காரியத்தை சொல்லும்பொழுது இது நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இது பிசாசுடைய சத்தம் எப்பொழுதே அவன் இப்படி யோசனைகளை நமக்கு வந்து கொண்டு வந்து போடுவான் to you you must resist them அவைகளெல்லாம் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் and he resisted them and suddenly the darkness turned into light avan ipdi inda pisasungalude sathathai ellam edirthu vittan udane didir endru oru periya oru velicham undagirathu and he standing and looking back over the way that he walked what a narrow way avan naan vanda valiye thirumbi epdi paarkiran evlo kurugalana vali valiyai naan vandirukiren endru avan paarkiran all that way and he says thank you lord for protecting me அந்த வழியை பூரா இவ்வளவு நெருக்கமான வழியில் என்னை பாதுகாத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்கிறான் when we look back over our life we must learn to thank jesus for protecting us from so many dangers and pitfalls நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவர் எண்ணற்ற படுகுழிகளிலும் அபாயங்களிலிருந்து நம்மை காத்தாரே அதற்காக நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் and then he saw it was by the light of god that he came through that darkness இப்படி இந்த தேவனுடைய வெளிச்சத்தினால்தான் அந்த இருளை விட்டு அவன் வெளியே வந்தான் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் Then he entered a cave திரும்ப ஒரு குகைக்குள்ளாக அவன் நுழைந்து செல்ல வேண்டி வருகிறது And in that cave was a false preacher அங்கே ஒரு கள்ள போதகர் அங்கே இருக்கிறான் There are many false preachers in the world உலகத்திலே கள்ள போதகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் Even who sit in some churches அவர்கள் ஒருவேளை சபையிலே கூட சபைகளிலே கூட உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் who don't preach the truth they have a cross on top of their head and they pretend to be the servants of god but they are not servants of god அவர்கள் சபையிலே உட்கார்ந்து கொண்டு சத்தியத்தை போதிக்க மாட்டார்கள் அவர் தலையிலே பாருங்கள் ஒரு சிலுவை இருக்கிறது அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலே அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல they try to lead people astray back into the old religion of trying to go to heaven by doing good works or by the main thing they'll say is give money to the church அவர்கள் ஜனங்களை பின்மாறி பண்ணுகிறார்கள் அவர்கள் பழைய வழிக்கு அதாவது நற்கிரியைகள் செய்தால் பரலோகத்துக்கு செல்லலாம் என்று சொல்கிறார்கள் இன்னும் அவர்கள் செய்கிற முக்கியமான காரியம் என்னவென்றால் பணம் கொடுங்கள் பணம் கொடுங்கள் என்று அவர்கள் கேட்பார்கள் give money to the church if you give money to the church god will save you நீங்கள் சபைக்கு பணம் கொடுங்கள் சபைக்கு நீங்கள் பணம் கொடுத்தால் தேவன் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்வார்கள் that's a lie அது ஒரு பொய் you can't be saved by giving money to the church சபைக்கு பணம் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது you're saved by turning from your sin and believing in Jesus but there are all these false preachers நீங்கள் எப்படி രക്ഷிக்கப்பட முடியும் என்றால் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்வதன் மூலமாக தான் ஆனால் இப்படி ஆனால் அதை சொல்லாதபடிக்கு அநேக கள்ள போதகர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் there are many like that in the world today many on television அநேகர் இப்படி டிவியிலும் வந்து பிரசங்கிக்கிற கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் you must not listen to them அவர்களுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்க கூடாது and you must just don't even talk to them just அவர்களிடத்திலே பேசவும் கூடாது see how christian is he just ignores all that preaching and walks on கிறிஸ்தியனை பாருங்கள் அவன் போதிக்கிற காரணங்கள்லாம் அவன் கவனிக்கவே இல்லை, அலட்சியம் பண்ணிவிட்டு அவன் முன்னேறி செல்கிறான். And as he was walking, he saw another pilgrim. அவன் இப்படி தொடர்ந்து முன்னேறி செல்லும் பொழுது அங்கே இன்னொரு பயணியையும் அவன் பார்க்கிறான். Hey, he was walking all alone till now. இதுவரைக்கும் நான் இப்படி தனியாய் நடந்து வந்து கொண்டிருந்தேனே. See how good God is. தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் பாருங்கள். To give us fellowship. நமக்கு ஐக்கியம் கொடுக்கிறார். With others who have the same desire, who want to follow Jesus and want to go to heaven. இயேசுவை பின்பற்றி பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற விருப்பமுடைய சில ஜனங்களை நமக்கு ஐக்கியப்படும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். And he saw this man, he says, he was so encouraged. இந்த மனுஷனை பார்த்த உடனே அவனுக்கு மிகவும் உற்சாகம் வந்து விடுகிறது. That this man was there and he told him, hey, hang on, slow down. இவன் சொல்கிறான், அந்த மனிதனை பார்த்து, ஏய் நில்லுப்பா, கொஞ்சம் மெதுவாக போ, நானும் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறான். Because I want to join you. And that other person in front, his name was Faithful. நானும் உன்னோடு சேர்ந்து கொள்கிறேன், சற்று மெதுவாக எனக்காக போவாயா என்று கேட்கிறான். அந்த மனுஷனுடைய அந்த முன்னால் செல்கிறவனுடைய பெயர் உண்மையானவன். He said, I'm not going to slow down. அவன் சொல்கிறான், நான் மெதுவாலாம் போக முடியாது. I'm not going to slow down. I'm going to keep running. If you want, catch up with me. நான் தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டு தான் இருப்பேன். நான் தாமதிக்க மாட்டேன். நீ என்னோடு சேர வேண்டும் என்றால் நீ வேகமாக வா என்று சொல்கிறான். Then Christian became proud. அப்பொழுது கிறிஸ்தியன் பெருமை அடைந்து விடுகிறான். He said, okay, I'm going to teach him a lesson. நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டான். I'm going to run faster and overtake him. நான் வேகமாக அவனை விட வேகமாக ஓடி அவனை தாண்டி சென்று விட போகிறேன் என்று அவன் சொல்கிறான், நினைத்துக் கொள்கிறான். Whenever you try to compete with another Christian. எப்பொழுதெல்லாம் இன்னொரு கிறிஸ்தவனோடு நீங்கள் போட்டி போடுவீர்கள் என்றால். And say I'm going to be better than him. அவரை காட்டிலும் நான் மேலானவனாய் நான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும் என்றால். That's always dangerous. இது எப்பொழுதுமே அபாயகரமானது. And you'll see what happened to him. அங்கே கிறிஸ்டியனுக்கு என்ன நடந்தது பாருங்கள். Christian fell down. கிறிஸ்டியன் கீழே விழுந்து விட்டான். Whenever you try to show that you are better than your brother or sister. எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சகோதரனையோ அண்ணன் அக்கா தம்பி தங்கையை காட்டிலும் நீங்கள் மேலானவர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால். This is what will happen to you. இதுதான் உங்களுக்கும் நடக்கும். Remember this picture always. இந்த படத்தை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Sometimes we are tempted. சில சமயங்களிலே நாம் சோதிக்கப்படுகிறோம். I'm going to show I'm better than that brother of mine. என்னுடைய அண்ணன் தம்பி அவனை காட்டிலும் நான் மேலானவன் என்பதை நான் நிரூபித்து காட்டப் போகிறேன் என்று நாம் சோதிக்கப்படுகிறோம். I'm better than that sister of mine. என்னுடைய அந்த அக்கா தங்கையை காட்டிலும் நான் மேலானவள் என்று சொல்ல முற்படுகிறோம். I'm going to show that I'm better. நான் மேலானவன் என்று நான் காண்பிப்பேன் என்று சொல்கிறோம். You'll always fall down. அப்படி சொன்னால் எப்பொழுதுமே நாம் விழுந்து விடுவோம். And then when you fall down is the other one who has to come and help you up. Faithful. இப்படி விழுந்து விட்ட பிறகு யாரை விட்டு நீங்க தாண்ட வேண்டும் நினைத்தீர்களோ அவர்தான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த உண்மையானவன் என்கிறவன் வந்து உதவி செய்கிறார். Who has to come and help Christian up. அவன் வந்து கிறிஸ்டியனை தூக்கி விடுகிறான். And then they walk together with good fellowship. அதற்கு பிறகு அவர்கள் நடந்து நல்ல ஐக்கியப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். And then Faithful, that's Faithful, told his story. This is இப்பொழுது இந்த உண்மையானவன் தன்னுடைய கதை எப்படி அவன் வந்தான் என்பதை கிறிஸ்டியன் இடத்திலே பகிர்ந்து கொள்கிறான். Faithful telling, you know what happened to me when I was walking down this way. இந்த வழியிலே நான் வந்தபொழுது என்னெல்லாம் நடந்தது தெரியுமா என்று சொல்லி கிறிஸ்டியன் இடத்திலே சொல்கிறான். There was one girl came and tempted me. ஒரு பெண் வந்து என்னை சோதித்தாள். But I did not listen to her. நான் அவளுக்கு அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்கவில்லை. I just walked on. நான் தொடர்ந்து முன்னேறி சென்று விட்டேன் என்று சொல்கிறான். And then he said, I met an old man. இன்னொரு அதுக்கப்புறம் ஒரு வயதான மனிதனை பார்த்தேன். Called the old Adam. அவன் பெயர் முந்தின ஆதாம். Who tempted me to come to his house and do a lot of wrong things. அவன் தன்னுடைய வீட்டுக்கு நான் சென்று நிறைய கெட்ட காரியங்களை செய்யும்படி என்னை வற்புறுத்தினான். And he says I would not listen to him. நான் சொன்னேன் நான் உனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னேன். And I turned away from his temptation to come to visit his home where he'd be tempted with the lust of the flesh and the lust of the eyes and the pride of life. இந்த முந்தின ஆதாமுடைய வீட்டுக்கு சென்று அங்கே கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்ற அநேக தீய காரியங்களை செய்ய சோதித்தான். அந்த சோதனையெல்லாம் நான் தவிர்த்து விட்டு வந்துவிட்டேன் என்று உண்மையானவன் சொல்கிறான். He said no. And then as Faithful went up the hill. அதற்கு பிறகு ஒரு குன்றின் மேலே அவன் சொல்கிறான். He was overtaken by the law. அவன் அங்கே நியாயப்பிரமாணிகன் அதாவது நியாயப்பிரமாணம் என்கிற ஒருவன் வந்து முந்தி கொள்கிறான். Again. The law, you know the law which I saw earlier. நாம் ஏற்கனவே பார்த்தோமே நியாயப்பிரமாணம், அது திரும்பமாக வந்து பின்தொடர்கிறது. saying, why did you listen to that? This is faithful telling a story. Inge inam inda unmayanavan thanudaiya kadhaiye ippozhudhu sollikondirukkar. Why did you listen to that old Adam? Why did you even listen to him? You should have immediately said no and walked out. But அந்த நியாயப்பிரமாணம் சொல்கிறான், நீ ஏன் அந்த முந்தின ஆதாமுக்கு நீ செவி கொடுத்தாய், நீ இல்லை என்று சொல்லிவிட்டு நீ இன்னும் வந்திருக்க வேண்டுமே என்று சொல்கிறான். He spent some time listening to him and the law came to make him convicted of his sin. அப்பொழுது கொஞ்ச நேரம் அந்த முந்தின ஆதாமிடத்தில் பேசி கொண்டிருந்தானே, அதை குறித்து இந்த நியாயப்பிரமாணம் பாவம் என்று உனக்கு உணர்த்தினது. But faithful stood against that and said, God, Lord, have mercy on me. ஆனால் அப்படி அந்த பாவத்தை, இந்த குற்ற உணர்வை அதிலே மூழ்கி போய்விடாதபடிக்கு தேவனிடத்தில் இவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று. And faithful was saved. அந்த உண்மையானவன் ஆண்டவரால் ரட்சிக்கப்படுகிறான். After that faithful said, faithful is still telling his story. இதற்கு பிறகு இன்னும் தொடர்ந்து தன்னுடைய கதையை உண்மையானவன் கிறிஸ்தியானிடத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறான். To Christian, he says, I met another man as I came along the way and that is the man who's always complaining. நான் இன்னொரு வழியில் இன்னொரு மனிதனையும் சந்தித்தேன், அவன் எப்பொழுதுமே குறை சொல்லிக் கொண்டே இருப்பான். There are some people in the world always complaining, discontent with whatever they have. இந்த உலகத்திலே अनेகர் இப்படி எப்பொழுதே குறை சொல்லிக் கொண்டு தங்களுக்கு இருக்கிறதிலே திருப்தி படாதபடிக்கு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். And he said, listen, go back, no use going this way. அவன் சொன்னான், நீ இப்படி இந்த வழியிலே போறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ திரும்பி போ என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். But faithful said, I'm not going to go back. அந்த உண்மையானவன் சொன்னான், நான் திரும்பி எல்லாம் போக மாட்டேன் என்று சொன்னான். And he met another person there. வரவழியிலே இன்னொரு நபரையும் அவன் சந்தித்தான். His name was shame. அவனுடைய பெயர் அவமானம் அல்லது வெட்கம். And shame was one who was ashamed to confess Christ. அவன் கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறதற்கு அவன் அவமானமாய் வெட்கமாய் உணர்ந்தான். You know, you don't want other people to know you're a Christian. ஒரு சில சமயங்களிலே நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள கூடாது என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? Because they'll make fun of you. That's நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தால் அவர்கள் உங்களை கேலி செய்வார்கள் என்று நினைத்துக்கொண்டு கிறிஸ்துவை நீங்கள் இப்படி வெளிப்படையாக சொல்லுகிறதில்லை. அதுதான் அந்த வெட்கம் என்கிற நபர். He doesn't want anybody to know he's a Christian because they'll make fun of him. மற்றவர்களும் கேலி செய்வார்கள் என்பதற்காக அவன் மற்றவர்கள் தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை அறியாதிருக்க விரும்பினான். You must never be ashamed to confess Christ. கிறிஸ்துவை அறிவிக்கிறதற்கு நாம் ஒருபோதும் வெட்கப்படவே கூடாது. And he tried to change faithful also. அவன் அந்த உண்மையானவனையும் மாற்ற முயற்சித்தான். This is a picture of people who have half hearted in their life and who try to drag you back. இது எதை குறிக்கிறது என்றால், இந்த அரைகுறை மனதுடையவர்கள் உண்மையாய் சென்று கொண்டிருக்கிறவர்களை பின்னே பிடித்து இழுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், அதை குறிக்கிறது. Finally, so this is faithful telling his story and he's இப்பொழுது தொடர்ந்து உண்மையானவன் தன்னுடைய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறான். Said, I did not listen to him. நான் இந்த மனுஷனுக்கு இந்த வெட்கம்ங்கறவனுக்கு நான் செவி கொடுக்கவில்லை. After faithful finished his testimony, he and Christian again continued their journey. இப்படி தன்னுடைய தனக்கு நேர்ந்த காரியங்களை அனுபவங்களை எல்லாம் கிறிஸ்தியானோடு பகிர்ந்து கொண்டு இப்படி தொடர்ந்து இப்ப முன்னேறி செல்கிறார்கள். See, now faithful has finished telling his story, what you saw in the last few slides. கடந்த ஒரு 2-3 படத்திலே நீங்கள் பார்த்தீர்கள், என்னவெல்லாம் உண்மையானவன் சந்தித்தான் என்பதை குறித்த தன்னுடைய சாட்சியை சொல்லி முடித்து விட்டான். Was faithful telling his story, now he's joining Christian and they're walking towards and they found another man. இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி முன்னாடி போகும் பொழுது இன்னொரு மனுஷனை அவர்கள் சந்திக்கிறார்கள். There are always people who are trying to stop you and this man's name, guess what his name is? எப்பொழுதே இப்படி ஜனங்கள் நம் முன்னேறி செல்வதை தடை செய்கிற ஜனங்கள் எப்பொழுதே இருப்பார்கள். இந்த மனுஷனுடைய பெயர் என்ன தெரியுமா? Talkative. வாயாடி. That means once they open their mouth they can't shut their mouth. They're all அதனுடைய பொருள் என்றால் அவர்கள் வாயை திறந்தால் அவர்களால் மூடவே முடியாது. Talking. Have you met people like that? இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்திருக்கிறீர்களா? எப்பொழுதே பேசிக்கொண்டே இருப்பார்கள். They never give you a chance to say anything. They're always நீங்கள் பேசுகிறதற்கு அவர்கள் ஒரு தருணமே கொடுக்க மாட்டார்கள். Talk. They never give you a chance to open your mouth. அவர் எப்பொழுதே பேசிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் பேசுகிறதற்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டார்கள். And this man had no interest in Christianity, but he was able to talk about all the things in the world. இந்த மனுஷனுக்கு கிறிஸ்தவத்தில் எந்த ஒரு விருப்பமும் நாட்டமும் இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களை குறித்து நிறைய பேசுவான். About politics and worldly things and so many worldly things and about the pleasures in the world. அரசியல், இந்த உலகத்தில் இருக்கிற வித்தியாசமான காரியங்கள், உலகத்தில் இருக்கிறதான இன்பங்கள், இவைகளை பற்றியெல்லாம் அவன் பேசுவான். And Christian recognized this chap is come from a town called Foolish Talk. இந்த மனுஷன் இது வந்து வெட்டுப்பேச்சு ஊர் என்கிற ஊர்லேருந்து இவன் வந்திருக்கிறான் என்பதை கிறிஸ்தியன் அறிந்து கொண்டான். And so, many people in the world are like that. உலகத்தில் நிறைய பேர் இப்படி இருக்கிறார்கள். And he left him and went away. And as he went away, they again met that preacher. You remember? அவனை விட்டு சென்று முன்னேறி செல்கிறார்கள். அப்பொழுது திரும்ப நற்செய்தியாளன் அந்த பிரசங்கியாரை சந்திக்கிறார்கள். They met them at the first called evangelist and they told him about their experiences. அங்கே சந்தித்த அந்த நற்செய்தியாளனை பார்த்து இதுவரைக்கும் என்னென்னலாம் சந்தித்தார்கள் என்பதை தங்களுடைய அனுபவத்தை நற்செய்தியாளனிடத்தில் சொல்கிறார்கள். And the evangelist told them, you must continue to be faithful. அந்த நற்செய்தியாளர் இவர்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் தொடர்ந்து உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். In your walk and pointed them to the city. உங்களுடைய நடக்கையிலே நீங்கள் தொடர்ந்து உண்மையுள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நகரத்தை கடந்து நீங்கள் செல்ல வேண்டும் என்று காண்பிக்கிறார். The evangelist pointing them, see, that's the city you're going to go through. அந்த ஒரு நகரத்தை கடந்து நீங்கள் செல்ல வேண்டும் என்று காண்பிக்கிறார். It's a very dangerous city. இது ஒரு மிகவும் அபாயகரமான ஒரு நகரம். It's a worldly city, but you have to go that way. இது ஒரு உலக பிரகாரமான நகரம். நீங்கள் அது வழியாக தான் நீங்கள் செல்ல வேண்டும். To go to heaven. பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இது வழியாக செல்ல வேண்டும். So sometimes God warns us through preachers, be careful. சில சமயங்களிலே தேவன் பிரசங்கியார்கள் மூலமாக நம்மை எச்சரிக்கிறார், ஜாக்கிரதையா இரு என்று சொல்லி. When you are living in the world, there are many worldly people around. இந்த உலகத்திலே வாழும் பொழுது உலக பிரகாரமான அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். And the town in which they finally came to, that town, they had to go through this town. அவர்கள் கடைசியாக அந்த நகரத்து வழியாக வந்து விட்டார்கள். To go into God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இது வழியாக வந்து விட்டார்கள். Showing us that God allows us to go to the world, through the world, with many many temptations, and this is a picture of the world. இது எதை காண்பிக்கிறது என்றால், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும் பொழுது இந்த உலகத்தின் வழியாக தான் நாம் செல்ல வேண்டும், அங்கே விதவிதமான சோதனைகள் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. World with all its temptations. இந்த உலகமும் அதனுடைய எல்லா சோதனைகளும் இங்கே இருக்கின்றன. And the name of this town was called emptiness. அந்த நகரத்தினுடைய பெயர் என்னவென்றால் மாயாபுரி, மாயை. Everything in the world is empty. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றுமில்லாதது, மாயை. It appears to be very attractive. அது பார்க்கிறதுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. But inside it's empty. ஆனால் அதற்குள்ளேயோ அது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. It's like a bottle. You think there's a lot of water in it, but it's empty. ஒரு ஒரு கண்ணாடி பாட்டிலை போல இருக்கிறது. பார்க்கும் பொழுது அதில் உள்ள நிறைய தண்ணீர் இருக்கிறது போல இருக்கிறது, ஆனால் அதில் ஒன்றும் இல்லை. So, but they had to go through this. And when they went through this, all the people made fun of faith. This is faithful and Christian. அந்த நகரத்தின் வழியாக இந்த இரண்டு பேரும் கிறிஸ்தியானும் உண்மையானவனும் செல்லும் பொழுது இவர்களை பார்த்து அநேகர் பரிகாசம் பண்ணுகிறார்கள். And all the people made fun of them. And you'll find like that, that when you follow Jesus, you're very lonely. Very few people are with you. நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நீங்கள் தனியாக இருப்பீர்கள், அல்லது ஒரு சில பேர் தான் உங்களோடு இருப்பார்கள். And lot of people in the world, in your school and in your friends, they'll make fun of you. உலகத்திலேயும் உங்களுடைய பள்ளியிலே இருக்கிற அநேக ஜனங்கள் உங்களை பார்த்து பரிகாசம் பண்ணுவார், கேலி பண்ணுவார்கள். And say something wrong with the way you behave, the way you dress, the way you talk is all very funny. நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் நடக்கிற நடை, நீங்கள் போடுகிற ட்ரெஸ், இதெல்லாம் மிக அவர்களுக்கு கேலியாக இருக்கிறது. But they were faithful and faithful. ஆனால் இந்த கிறிஸ்தியானும் உண்மையானவனும் அவர்கள் தொடர்ந்து உண்மையாய் சென்று கொண்டிருந்தார்கள். And all the other people said, these two people are mad. மற்ற ஜனங்கள் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற அந்த நகரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்து இவர்கள் எல்லாம் பைத்தியம் பிடித்த ரெண்டு பேர் என்று சொன்னார்கள். And so they took them and put them in a cage. அவர்களை ஒரு கூண்டிலே அடைத்து வைத்து விட்டார்கள். All the people in the world locked up pilgrim and faithful in a cage. இந்த நகரத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் சேர்ந்து அந்த கிறிஸ்தியானையும் உண்மையானவனையும் ஒரு கூண்டிலே அடைத்து விட்டார்கள். And started making fun of them. அதை பார்த்து பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். And then they brought faithful to the court. அந்த உண்மையானவனை அந்த கோர்ட்டுக்கு அழைத்து சென்றார்கள். See, faithful is standing there. அங்கே பாருங்கள், உண்மையானவன் அங்கே நிற்கிறான். And all the there were a lot of people standing there to accuse him. அவனை குற்றஞ்சாட்டும்படியாக அநேக ஜனங்கள் சூழ்ந்து கொண்டு நிற்கிறார்கள். Name of the judge was hate what is good. அதாவது அந்த நியாயாதீதனுடைய பெயர் நன்மையை வெறுப்பவன். And then three evil men. அங்கே மூன்று ஒரு தீய மனுஷர் இருக்கிறார்கள். Came and gave false witness. இவனை குறித்து தான பொய் சாட்சி சொல்ல வந்து விட்டார்கள். Against him. உண்மையானவனுக்கு விரோதமாக. Telling all types of lies. You know, there are many people in the world who will tell lies about you in your school. And in the world, the name. இந்த உலகத்திலையும் உங்களுடைய பள்ளியிலும் அநேகர் உங்களை பற்றியதான ஒரு பொய்யான காரியங்களை சொல்கிறதற்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். பொறாமை, தீய காரியங்களை, அசுத்தமான காரியங்களை பேசுகிற ஜனங்கள், அவர்கள் எல்லாம் வந்து இப்படி பொய் சாட்சி சொல்கிறார்கள். And the judge asked the jury. Jury is people who have to decide, is he guilty, should he be punished or not punished. இந்த நியாயாதிபதி அந்த தீர்ப்பு சொல்லுகிறவர்கள் ஜூரி என்று சொல்வார்கள். அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், இவன் தண்டிக்கப்பட வேண்டுமா அல்லது விடுதலையாக வேண்டுமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஜூரி என்கிற சில நபர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அவரை பார்த்து கேட்கிறார். And the names of the jury were Mr. No Good. அந்த ஜூரியினுடைய அந்த மக்களுடைய ஒருத்தர் பெயர் நலமற்றவன், Mr. Hatred, குரோதன், Mr. Full of Evil Thoughts, நெறியற்றவன் அல்லது அசுத்த சிந்தை உள்ளவன், Mr. Liar, பொய்யன், Mr. Cruel, நிஷ்டூரன், and Mr. One who cannot agree with anything, தீரா விரோதன். And they all said, yes, faithful must be punished. அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஆம், இந்த உண்மையானவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். So they beat faithful with rods and poked him with knives. ஆகவே அந்த உண்மையானவனை அவர்கள் கம்பியை வைத்து அடித்தார்கள், கத்தியை வைத்து குத்தினார்கள். And finally stoned him, and then they tied him to a pole. கடைசியாக கல்லெறிந்தார்கள், கடைசியிலே அவனை ஒரு கம்பத்திலே வைத்து கட்டி வைத்து விட்டார்கள். And burnt him. அங்கே அவனை கட்டி வைத்து எரித்து விட்டார்கள். But when he was being burnt, a chariot came from heaven with angels. அவன் அப்படி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு ரதம், தேவதூதர்கள் அதிலே ரதத்திலே வருகிறார்கள். And took faithful his soul. அங்கே உண்மையானவனுடைய ஆத்மாவை அங்கே எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். And took him straight up to heaven. நேரடியாக பரலோகத்துக்கு சென்று விடுகிறார்கள். See, there were many Christians in past days who were burnt like that. கடந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் இந்த விதமாக தீயிலே எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். Because they stood for Jesus. இயேசுக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தபடினாலே அப்படி அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். And the Lord sent his angels to take them straight. As soon as we die faithful to Jesus, our soul goes straight up to heaven. அப்படி அவர்கள் இப்படி தேவனுக்காக நின்றபடினாலே அவர்கள் அந்த மரணத்தை அனுபவிக்கும் பொழுது உடனடியாக ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் அவருடைய ஆத்மாக்களை உடனே நேரடியாக பரலோகத்துக்கு எடுத்து சென்று விடுகிறார்கள். It's a wonderful thing. இது ஒரு அற்புதமான காரியம். So the Bible, the Lord Jesus said, be faithful unto death. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ மரண பரியந்தம் உண்மையா இரு என்று சொன்னார். But what happened? ஆனால் என்ன நடந்தது? There was one man in this crowd. இந்த கூட்டத்திலே நின்ற ஒரு மனுஷன் இருந்தான். Who saw how faithful was true. இந்த உண்மையானவன் எப்படி உண்மையுள்ளவனா இருந்தான் என்பதை அவன் உணர்ந்தான். And he got converted. அவன் இரட்சிப்படைந்தான். That's what happens sometimes when சில சமயங்களிலே இதுதான் நடக்கிறது. We are faithful to the Lord, somebody sees us. நாம் ஆண்டவருக்கு என்று உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் நம்மை கவனிக்கிறார்கள். And you may not know about it. நாம் அதை குறித்து அறியாமல் இருப்போம். And he'll get converted. ஆனால் அந்த மனுஷன் நம்மை பார்த்து அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு விடுவான். And his name was Hopeful. அவனுடைய பெயர் நம்பிக்கையுள்ளவன். And he made a covenant with Christian, so Christian was not left alone. இப்பொழுது இவர் ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு இப்பொழுது கிறிஸ்தியன் தனியாக இல்லை. இந்த நம்பிக்கை உள்ளவன் அல்லது நல் நம்பிக்கை என்பது அவனுடைய பெயர். ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறார்கள். It's wonderful when some people leave us or die, God gives us somebody else. யாராவது நமக்கு நம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள் நம்மை பிரிந்து சென்றாலோ அல்லது மறித்து விட்டாலோ தேவன் நமக்கு இன்னொருவரை நம்முடைய ஐக்கியத்துக்காக கொடுக்கிறார். இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. God will always give us fellowship if we are looking for it and we are faithful. நாம் ஐக்கியத்தை நாடுவோம் என்றால், நாம் அதிலே உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால், எப்பொழுதுமே தேவன் நமக்கு ஐக்கியத்தை யார் மூலமாவது நமக்கு தருவார். And so now hopeful, faithful had died and God. உண்மையுள்ளவன் மரித்து பரலோகத்துக்கு சென்று விட்டான். இப்பொழுது நல் நம்பிக்கை கிறிஸ்தியானோடு சேர்ந்து கொள்கிறான். To heaven. Now is Christian and hopeful journeying and they made a covenant with each other, we'll go to the heavenly city together. நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்லலாம் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு ரெண்டு பேரும் செல்கிறார்கள். And as they went along they met another man. அவர்கள் இப்படி தொடர்ந்து சென்று கொள்ளும்பொழுது இன்னொரு மனுஷனை பார்க்கிறார்கள். His name was Using Christianity to make money. அவனுடைய பெயர் உலக பக்தன். அவன் என்ன செய்வான் என்றால், கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறவன். There are a lot of people like that. இப்படி நிறைய பேர் இப்படி இருக்கிறார்கள். And he said, you know, if you come to my home, I can give you a lot of money, and there are many ways. And but Pilgrim said, we are not interested in listening to you. And they நீ என்னுடைய வீட்டுக்கு வந்தால் நிறைய காரியங்கள் உனக்கு தருவேன், பணம் தருவேன் என்று சொல்லி அவனை கவர்ச்சிக்கிறான். ஆனால் கிறிஸ்தியானும் நல்ல நம்பிக்கையும் அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தவிர்த்து விடுகிறார்கள். Left him and pressed on in their journey. There are many people Satan will send across your path. இப்படி பிசாசானோ நம்முடைய வழியிலே அநேக ஜனங்களை நம்முடைய வழியிலே குறுக்கிடும்படி அனுமதிப்பான். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். To prevent you from coming. You saw how many people already they have seen. நீங்க பார்த்தீர்களா இப்பொழுதே எவ்வளவு பேர் இந்த கிறிஸ்தியானுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு விட்டார்கள். It's one of the things we learn in this story. இந்த மோட்ச பயணம் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களிலே ஒன்று என்னவென்றால், when we follow Jesus there'll be so many friends of yours who will try to stop you from following. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அதை தடுப்பதற்கென்று அநேக ஜனங்கள் முயற்சிப்பார்கள். But you must say no no no to all of them. அவர்களுக்கு எல்லாம் எப்பொழுதுமே நீங்கள் இல்லை இல்லை இல்லை என்று அவர்களை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். That's one of the most important messages in Pilgrim's Progress. இந்த மோட்ச பிரயாணம் என்கிற இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று இது. And as they looked back they saw this man who tried to draw him away. அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது இப்படி அந்த உலக பக்தனை அவர்கள் பார்க்கிறார்கள். Bowing down to three other people called hold the world tight. அவன் மூன்று நபர்களுக்கு கீழாக மண்டியிட்டு வணங்குறதை பார்க்கிறார்கள். அதில் ஒருவனுடைய பெயர் இந்த உலகத்தை நன்றாக கெட்டியாக பிடித்துக்கொள், அதாவது அவனுடைய பெயர் உலகப்பிரியன். Love of money. பணப்பிரியன். And save everything for yourself. Don't share anything with everyone. இன்னொருவன் பெயர் கஞ்சன், அதாவது எல்லாவற்றையும் தனக்கே வைத்துக்கொள், யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காது என்று சொல்லக்கூடியவன். Then they knew that they were right. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த உலக பக்தனை பற்றி, இவன் இவர்களுக்கெல்லாம் வணங்குகிறவனாய் இருக்கிறான் என்று. This man was an agent of Satan. இவன் ஒரு சாத்தானுடைய ஏவலாளி என்பதை அவன் புரிந்து கொண்டார்கள். And soon some of those men hold the world came running up. Another man came. அந்த உலக பக்தனை பற்றி கொண்டு இன்னொரு மனுஷன் வருகிறான். One of those men called hold the world tight. That means love. அந்த மனுஷனுடைய பெயர் உலகப்பிரியன், உலகத்தை பற்றி பிடித்துக்கொள் என்கிறவன். The world came running up to Christian and hopeful. கிறிஸ்தியானுக்கும் இந்த நல்ல நம்பிக்கைக்கும் இடத்திலே இவன் வந்து பேசுகிறான். And said, he asked him, is there anything wrong in my making going to church and meeting people in the church in order to do business with them? To naan sabaiku sendru sabayile anga janangalodu sandhithu oru nalla thodarbai yerpadithikkondu avargalodu vyaparam seivathu thavaru endru ninaikkireergala endru avan ketkiran. Make money for myself. Enakkendru eppadi oru panathai aadhayathai undu pannuvathu thavara? Christian said, we don't go to church to make contacts there to make money for ourselves. That's not the reason. நாம் சபைக்கு சென்று நமக்கென்று தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு நமக்கென்று பணம் சம்பாதிக்கிறதுக்கென்று நாங்கள் சபைக்கு போவதில்லை. சபைக்கு போவதற்கான காரணம் அது அல்ல. We go to church to worship God. நாம் தேவனை ஆராதிப்பதற்காக தான் சபைக்கு செல்கிறோம். Not to make money for ourselves or to get some contacts to promote ourselves. பணத்தை பெற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது நம்மை உயர்த்தி கொள்வதற்காக ஏதோ தொடர்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சபைக்கு செல்வதில்லை என்று சொன்னான். Then this chap said, no, no, no, I disagree with them. அவன் அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் காரியங்கள் இல்லை என்று அவனோடு ஒத்துக்கொள்ளவில்லை. And so then Christian and hopeful left him and went away. Then கிறிஸ்தியானும் நல்ல நம்பிக்கையும் அவனை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். They came to a plain called an easy way. அங்கே ஒரு இளைப்பாறுதலான ஒரு ஸ்தலம் என்கிற இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். You see, God does not allow us to face trials all through our life. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாகவே போராட்டங்களும் சோதனைகளும் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறதில்லை. Sometimes he'll make it little easy for us. சில சமயங்களிலே நமக்கு சில இளைப்பாறுதலான காலங்களை தேவன் தருகிறார். In our Christian life too. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அப்படி இளைப்பாறுதலை தருகிறார். So this is an easy path, but that is very short distance. ஆனால் இது சுலபமான ஒரு வழி, ஆனால் இது மிக ஒரு குறுகலான ஒரு இடம்தான். கொஞ்ச தூரம் தான் இப்படி இருக்கும். And that finished very quickly, teaching us that ease and comfort are only for a very short time. அது சீக்கிரமாக கடந்து போய்விட முடிகிறது. இது எதை குறிக்கிறது என்றால் இப்படி இளைப்பாறுதலும் சுகமும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் என்பதை காட்டுகிறது. And then as they went along they saw a hill called make more money. அவர்கள் தொடர்ந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு குன்றை பார்க்கிறார்கள், மலையை பார்க்கிறார்கள். அதற்கு பெயர் செல்வ மலை. அதிலே நிறைய பணம் சம்பாதி என்று சொல்லக்கூடிய செல்வ மலை. That's another temptation. இது இன்னொரு சோதனை. Your children may not face it now, but when சிறு பிள்ளைகள் இந்த சோதனை உங்களுக்கு இப்பொழுது வராது. You grow up, you'll face it. Make நீங்கள் வளர்ந்து வரும்போது உங்களுக்கு இந்த சோதனையை நீங்கள் சந்திப்பீர்கள். More money with worldly methods. உலக பிரகாரமான யுக்திகளை கையாண்டு இன்னும் அதிக பணத்தை சம்பாதி என்று சொல்லக்கூடிய சோதனை பின்னாட்களிலே வரும். And there was a man there called Demas. அங்கே ஒரு தேமா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். Demas was once a preacher along with the apostle Paul. ஒரு காலத்திலே இந்த தேமா அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஒரு பிரசங்கிக்கிறவனாய் இருந்தான். But he wanted to make more money, so he left Paul and went along this path. அவன் பணத்தை அதிகமாக விரும்பினபடினாலே பணம் சம்பாதிக்க விரும்பினபடினாலே பவுலை விட்டுவிட்டு இந்த வழியாக அவன் சென்று விட்டான். And he got stuck there. அங்கே அவன் அதிலேயே சிக்கி கொண்டு மாட்டிக் கொண்டு விட்டான். Christian said, "You're the son of Judas Iscariot." கிறிஸ்தியன் அவனை பார்த்து சொன்னான், நீ யூதாஸ் காரியத்தினுடைய மகன் என்று சொன்னான். I'm not going to listen to you. நான் உனக்கு நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க போவதில்லை. And then they after that they came to a statue. அதற்கு பிறகு ஒரு சிலை இருக்கிற இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். It's a statue made of salt. இந்த சிலை உப்பால் செய்யப்பட்ட சிலை. Do you know who that was? இது யார் தெரியுமா? That was Lot's wife. You know, in the Old Testament there's a man called Lot and his wife who were in a city called Sodom, which is God is going to judge, and God இங்கே பழைய ஏற்பாட்டிலே ஒரு சோதோம் என்கிற நகரம் இருந்தது. அதிலே லோத் என்கிறவர் இருந்தான். அவன் அந்த ஆண்டவர் அந்த நகரத்தை அழிக்க போனார். Told them to get out of here and don't look back. ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள், திரும்பி பார்க்காதீர்கள் என்று சொன்னார். So Lot and wife ran out, but லோத்தும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளும் ஓடி தப்பித்து சென்று கொண்டிருந்தார்கள். Lot's wife looked back. ஆனால் லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து விட்டாள். She, oh, I've left all my fancy clothes there and I'll ஐயோ, என்னுடைய ரொம்ப அழகான நாகரிகமான ட்ரெஸ் எல்லாம் அங்கே விட்டுவிட்டு வந்து வந்துவிட்டேனே. Left all my friends there and என்னுடைய நண்பர்கள் எல்லாம் விட்டுவிட்டேன். Left all my money there and immediately the salt that fell on Sodom to destroy it fell on her also and she became a pillar of salt. என்னுடைய பணத்தை எல்லாம் விட்டுவிட்டு வந்துவிட்டேனே என்று சொல்லி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சோதோம் நகரத்தை ஆண்டவர் அழித்த அந்த அக்கினி கந்தகம் இவள் மேலும் பட்டு இவள் உப்பு தூணாய் மாறிவிட்டாள். Warning us that when you follow Jesus you must not look back. Remember Lot's wife. இதை எது நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது? நாம் சோதிக்கப்படும் பொழுது நாம் திரும்பி பார்க்க கூடாது. லோத்துவின் மனைவியை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது போல. Then they came to a river. அதற்கு பிறகு ஒரு ஆற்றின் அருகே அவர்கள் வருகிறார்கள். Very pleasant river. மிக அருமையான ஒரு ஆறு. The river of the water of life. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உள்ள ஆறு என்று இந்த ஆற்றுக்கு பெயர். And they spent a number of days there drinking that water. அவர்கள் அங்கே பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தார்கள். And the fruit, the beautiful fruit that grew in the banks. அந்த நதி கரையிலே அருமையான கனிகள் எல்லாம் அங்கே பழுத்திருந்தன. அதெல்லாம் சாப்பிட்டார்கள். It's a picture of the comfort and encouragement the Holy Spirit gives us with other friends and when we come to church. சபைக்கு வரும்பொழுது மற்ற சகோதர சகோதரிகளாலே நண்பர்களாலே நமக்கு தேவன் கொடுக்கிற ஆறுதலையும் தேறுதலையும் உற்சாகத்தையும் தான் இந்த ஜீவ தண்ணீரும் இந்த பழங்களும் குறிக்கின்றன. After some time, ஒரு சில காலங்கள் நாட்களுக்கு பிறகு, the highway, you know, God gives us these experiences, but not all the time. இப்படிப்பட்டதான அனுபவங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் எப்பொழுதுமே இப்படி ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறதில்லை. Because then he leads us away to a rough path also. நாம் ஒரு கடினமான ஒரு பாதை வழியாக செல்ல முடியும். தேவன் நமக்கு நம்மை அனுமதிக்கிறார். So they came to a rough which was very painful for their feet. அவர்கள் பாதங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு கடினமான ஒரு பாதை வழியாக அவர் செல்கிறார்கள். And as they were walking along this very rough path they were struggling, they came to a little gate. அவர்கள் இப்படி கஷ்டப்பட்டு இந்த கடினமான பாதையிலே செல்லும் பொழுது ஒரு அங்கே ஒரு சிறு கதவு இருக்கிறதை பார்க்கிறார்கள். A fence. ஒரு வேலியை போல இருக்கிறது. And Christian said, "Hey, this looks like a shortcut." கிறிஸ்டியன் பார்த்து சொல்கிறான், ஹே, இங்கே பார், இங்கே ஒரு குறுக்கு வழி இருக்கிறதை போல இருக்கிறதே. To go to heaven. பரலோகத்துக்கு இப்படி குறுக்கு வழியாக செல்ல விடலாம் என்று எண்ணினான். Let's not walk along this rough path. Let's take this easy path to heaven. நாம் இந்த இப்படி கடினமாய் இருக்கிற பாதை வழியாக செல்ல வேண்டாம். பரலோகத்துக்கு என்று இந்த ஒரு சுலபமாக இருக்கக்கூடிய இந்த குறுக்கு வழியை செல்லலாம் என்று யோசித்தான். That's another thing sometimes when we are going along the Lord. நாம் ஆண்டவரோடு சேர்ந்து இப்படி செல்லும் போது இந்த ஒரு காரியமும் நமக்கு நடக்கும். Way the devil will come and say, here's an easy path, don't walk that difficult path of always obeying what God says, here's an easy path. நாம் தேவனை பின்பற்றி சென்று கொண்டிருக்கும் பொழுது பிசாசு வந்து எப்பொழுதுமே இப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து கடினமாக இப்படி போகாதே, இன்னும் ஒரு பரலோகத்துக்கு செல்றதுக்கு எளிதான ஒரு வழி இருக்கிறது என்று அவன் சொல்லுவான். Doesn't matter if you don't obey now and then. இப்பொழுது எப்பொழுதாவது ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருந்தால் பரவாயில்லை என்று அவன் சொல்லுவான். And you got to be very careful. நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். There's a way called the way of the cross. சிலுவையின் வழி என்ற ஒரு வழி இருக்கிறது. Way of saying no to myself and denying myself. எனக்கு இல்லை என்று சொல்லி என்னை தானே வெறுக்கிற சிலுவையின் வழி ஒன்று இருக்கிறது. That may be difficult but it leads to heaven. அது கடினமாக இருக்கலாம், ஆனால் அது பரலோகத்துக்கு நேராக நம்மை அழைத்து செல்லும். But this is an easy path where you say no sometimes you can enjoy life and all. ஆனால் இது ஒரு சுலபமான வழி, குறுக்கு வழி. இது என்ன சொல்கிறது என்றால், பரவாயில்லை அப்போது இப்படி சந்தோஷங்களை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் இருந்து விடலாம் என்று சொல்கிற வழி. இதை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And as they got onto the shortcut, they அவர்கள் இந்த குறுக்கு வழியாக செல்லும் பொழுது they found another man who was on that path called self-confidence. இப்படி இன்னொரு மனுஷனை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவன் பெயர் தன்னம்பிக்கை அல்லது வீண் நம்பிக்கை. That means I trust in myself, I don't trust in the Lord. அதற்கு பொருள் என்னவென்றால், நான் தேவனை நம்பாமல் என்னையே நான் நம்புகிறேன். And they said, yeah, he said, this is the way to the heavenly city. அவன் சொன்னான், இதுதான், ஆமாம், இந்த வழிதான் பரலோக நகரத்துக்கு போகிற வழி. He was deceiving them. அப்படி சொல்லி இவர்களை அவன் ஏமாற்ற பார்த்தான். But suddenly it was dark. திடீரென்று இருட்டி விட்டது. And see, the self-confidence fell down from that pit. அவன் பாருங்கள், அந்த வீண் நம்பிக்கை என்கிறவன் அந்த குழியில் விழுந்து விட்டான். And you can only see his hat. அவனுடைய தொப்பி மாத்திரம் அங்கே தெரிகிறது பாருங்கள். Those who trust in themselves will always fall into a deep pit. தங்களையே நம்புகிறவர்கள் எப்பொழுதே ஒரு ஆழமான படுகுழியில் விழுந்து விடுவார்கள். And these two pilgrim and hopeful also almost fell into it. இந்த கிறிஸ்தியானும் நல் நம்பிக்கையும் இவர்கள் கிட்டத்தட்ட விழுகிறவருக்கு போய் விட்டார்கள். But they got saved, they turned back. அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். But it was dark and they couldn't find their way. அவர்கள் இருட்டாக இருந்தது, அவருடைய வழி கண்டுபிடிக்க முடியவில்லை. And so they lay down and slept, and while they were sleeping there, அவர்கள் வழியை கண்டுபிடிக்க முடியாதனாலே படுத்து விட்டார்கள், கொஞ்சம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது the giant discouragement, இப்படி சோர்வை கொண்டு வருகிற ஒரு அரக்கன் அவன் வருகிறான். Who owns this shortcut area? இந்த குறுக்கு வழிங்கிற இந்த பகுதி முழுவதுக்கும் சொந்தக்காரனாய் இருக்கிற இந்த கடும் பயங்கர அரக்கன் வருகிறான். He has made the shortcut to deceive Christians. இப்படிப்பட்டதான இந்த கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவதற்காக, வஞ்சிப்பதற்காக தான் இப்படி குறுக்கு வழிகள் எல்லாம் இவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். You got to be very careful. நாம் மிக ஜாக்கிரதையாக, கவனமாக இருக்க வேண்டும். When you try to take shortcuts and avoid the way of the cross, discouragement will easily come. இப்படி சிலுவையின் வழியை தவிர்த்து விட்டு குறுக்கு வழிகளை பார்த்து இப்படி வந்தால் சோர்வு என்பது மிக சுலபமாக நமக்கு வந்துவிடும். And he found them and he caught them and said, why have you come into the ground? அவன் அந்த அரக்கன்களை பார்த்து, நீ ஏன் இந்த இடத்துக்கு வந்தாய் என்று கேட்கிறான். And he put them into his prison. அவர்களை தன்னுடைய ஒரு சிறையில் அடைத்து விடுகிறான். A dark stinking prison. ஒரு இருட்டான, நாற்றமெடுக்க கூடிய ஒரு சிறையில் போட்டு அடைத்து விடுகிறான். Underground. அந்த மண்ணுக்கு, தரைக்கு அடியிலே இருக்கிறதான ஒரு சிறை. And there they lay discouraged for a long time. அங்கே அவர்கள் அநேக நாட்களாக சோர்வுக்குள்ளாகி விட்டார்கள். Without any food or light. இந்த சாப்பாடு இல்லை, வெளிச்சம் இல்லை. And then discouragement was discussing with his wife. His wife is as evil looking as him. அந்த அரக்கன் தன்னுடைய மனைவியோடு பேசி ஆலோசனை பண்ணினான். அவனுடைய மனைவியும் இவனைப் போலவே தீமை உள்ளவளாக இருந்தாள். And so what shall we do with these prisoners? And she said, beat them, take. இந்த சிறை கைதிகள் எல்லாம் என்ன செய்யலாம் என்று கேட்டான். அவர்களை போட்டு அடித்து நொறுக்கு என்று சொல்கிறான். Big stick. ஒரு பெரிய கம்ப், ஒரு குச்சி தடி வைத்திருக்காய், அதை வைத்து அடித்து விடு என்று சொல்கிறான். Beat them hard. So he went into the prison to beat them up. ஆகவே அவன் அந்த சிறைக்கு சென்று ஒரு பெரிய கட்டையை வைத்து அடிக்கிறான். But when he beat them, but they still would not listen. They say, we're going to follow Jesus. அவர்கள் என்ன அடி அடித்தாலும் அவர்கள் இவன் சொல்கிறதை கேட்கவில்லை. நான் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். And then he tried another thing. He said, it's no use living. இன்னொரு ஆலோசனையும் அவன் ஒரு சதியையும் பண்ணினான். அவங்களிடத்தில் சொன்னான், நீ இனிமே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. Just kill yourself. You know, அப்படியே நீயே உன்னை கொன்று விடு, தற்கொலை செய்து கொள் என்று சொல்கிறான். The devil actually tells that to some people. Can you imagine? இதை நீங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? பிசாசானவன் ஒரு சில ஜனங்களிடத்தில் இப்படி சொல்கிறான், உன் உயிரை மாய்த்துக் கொள். That some people are so foolish in their life, they kill themselves. இந்த பூமியில் அநேகர் இப்படி முட்டாள்களாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையை, தங்கள் உயிரை அவர்களே எடுத்து விடுகிறார்கள். And he says you can kill yourself with a knife. ஒரு கத்தியை வைத்து உன்னையே குத்தி நீ உன்னை தற்கொலை செய்து கொள். Or kill yourself by drinking poison. அல்லது ஒரு விஷத்தை குடித்து நீ செத்து விடு. Or kill yourself with this rope, hang your head on a tree and hang yourself. ஏதோ மரத்திலே ஒரு கயிறை கட்டி அதில் கழுத்திலே போட்டு நீ தூக்கி செய்து அப்படி தற்கொலை செய்து கொள். And they said no, we are not going to listen to you. என்று அவன் இப்படி சொன்னான். ஆனால் கிறிஸ்தியானும் நல்ல நம்பிக்கையும் அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உறுதியாய் நின்றார்கள். We got to resist all the temptations of the devil. பிசாசுனுடைய எல்லா சோதனைகளையும் நாம் இப்படி எதிர்க்க வேண்டும். And then the giant took them and showed them, see how many people have come this way. அந்த அரக்கன் இவர்களை கூட்டி சென்று அந்த இடத்திலே காண்பித்தான், எத்தனை பேர் இந்த வழியா வந்திருக்கிறார்கள் தெரியுமா? See where they are now. அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று பாருங்கள். Listen to me, you will also join them. நான் சொல்லுகிறதை கேட்கவில்லை என்றால் நீங்களும் அவர்களை அவர்கள் அடைந்த கதிதான் நீங்களும் உங்களுக்கும் என்று சொன்னான். I'm going to kill you. நான் உங்களை கொல்ல போகிறேன். And then they were really scared. அதை கேட்ட உடனே மிகவும் இவர்கள் பயந்து விட்டார்கள். Said really it's a mistake we made to try avoiding the way of the cross and trying to take a shortcut. அவர்கள் அப்பொழுதுதான் உணர்ந்தார்கள், ஐயோ நான் இப்படி சிலுவையின் வழியை தவறி விட்டுவிட்டு இப்படி குறுக்கு வழியை வந்தது மிகப்பெரிய ஒரு தவறு என்று உணர்ந்தார்கள். This is what happens to any Christian who avoids denying themselves and say I think I found an easy way to God's kingdom. There is no easy way. தன்னுடைய சுயத்துக்கு மறிக்கிற இந்த வழியை விட்டுவிட்டு நான் ஒரு சுலபமான வழியை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி சொல்லுகிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த கதிதான் ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு சுலபமான குறுக்கு வழி எல்லாம் ஒன்றும் இல்லை. Jesus said the way to life is deny yourself every day. ஆண்டவர் சொன்னார், ஜீவனுக்கு போகிற வழி நீ ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே வெறுக்க வேண்டும். Follow me. அப்படி வெறுத்து என்னை பின்பற்றி வா. And then so what did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They began to pray. அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Oh Lord, please help us, get us out of this prison. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும், இந்த சிறைச்சாலையிலிருந்து எங்களை விடுவியும். Whenever you're in trouble, even if you made lots of mistakes. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய தவறு செய்திருந்தாலும் கூட. The thing to do is to pray that Jesus will help you to get out of that situation. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். And suddenly the Lord reminded them, hey Christian, you got a promise, you got a key. உடனடியாக அவர்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், உங்களிடத்திலே ஒரு திறவுகோல் இருக்கிறதே, சாவி இருக்கிறதே. He had a key in his pocket. அவனுடைய சட்டை பைக்கிலே ஒரு சாவி, திறவுகோல் இருக்கிறது. It's called the key of promises in God's word. அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்கிற அந்த சாவி. You know those are the verses you memorize. நீங்கள் மனப்பாடம் செய்தீர்களே வசனங்கள். All those verses you memorize are little keys by which you can open any door. இப்படி அந்த வசனங்கள் எல்லாம் எந்தவித கதவையும் திறக்கக்கூடிய ஒரு சாவியை போல அந்த வசனங்கள் எல்லாம் இருக்கின்றன. If the devil puts a door in front of you that's locked with the key of God's promise, you can open and get out of that situation. பிசாசு உங்களுக்கு முன்பதாக ஒரு கதவை வைத்து பூட்டி விட்டான் என்றால் தேவன் கொடுத்திருக்கிற அந்த தேவனுடைய வசனமாகிய அந்த திறவுகோல்களை வைத்து அதை திறந்து நீங்கள் அதை தாண்டி சென்று விடலாம். Out of that prison. அந்த சிறையை தாண்டி நீங்கள் செல்லலாம். And so he used that key to open the first door and the next door and the next door. But when it came to the last gate. அப்படி அந்த சாவியை வைத்து, வாக்குத்தத்தம் என்ற சாவியை வைத்து ஒவ்வொரு கதவாய் திறந்து திறந்து வருகிறார்கள். அந்த கடைசி கதவுக்கு வரும் பொழுது it opened it, but as he pulled the gate it was rusty. அதை திறந்து விட்டார்கள். ஆனால் அதை திறக்க சாவி போட்டு திறந்து விட்டார்கள். அதை தள்ளும் பொழுது அது மிகவும் துருப்பிடித்து and made some noise. அந்த அதனாலே சத்தம் உண்டானது. When it was being opened and that noise woke up the giant. அந்த அந்த துருப்பிடிச்ச கதவு திறக்கிற சத்தம் கேட்டு அந்த அரக்கன் எழுந்து கொண்டான். Who was asleep. தூங்கிக் கொண்டிருந்த அரக்கன் எழுந்து முழித்து விட்டான். And when the giant heard it, he got up and ran after them. But see what God did. He அவன் இப்படி அவர்களை விழித்து கொண்டு அவனை தொடர்ந்து பின்பற்ற ஓடுகிறான், துரத்துகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். Paralyzed his legs. அவனுடைய கால்களை வாதம் பிடிக்க செய்து விடுகிறார் ஆண்டவர். See how God helps us. எப்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார் பாருங்கள். That see those two prisoners, I mean the prisoners that is Christian and Hopeful, are running away. The gate is open. அங்கே அந்த கதவு கடைசி கதவு திறந்து விட்டது. கிறிஸ்டியானும் நல் நம்பிக்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். And giant is discouraging, is trying to get them discouraged again. அந்த அரக்கன் அவர்களை சோர்வுக்குள்ளாக தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். But the Lord paralyzed his legs and his stick fell out of his hand. ஆனால் தேவன் அவனுடைய கால்களை வாத நோய் தாக்கும்படி செய்து விடுகிறார். அவன் வைத்திருந்த கட்டை கையிலிருந்து விழுந்து விடுகிறது. And he could not catch up with them. அவர்களை இவனால் ஓடி போய் பிடிக்க முடியவில்லை. And so the pilgrims escaped. அப்படியாக இந்த பிரயாணிகள் தப்பித்து விடுகிறார்கள். And got back onto this way of the cross. Then திரும்பமாக அந்த சிலுவையின் வழிக்குள்ளாக அவர்கள் திரும்ப வந்து சேர்ந்து விடுகிறார்கள். Narrow way that leads to the life. ஜீவனுக்கு போகிற அந்த வழி. But before they got onto the way, they said, "Hey, we must put a little board here with a notice saying, 'Don't take shortcuts.'" அவர்கள் இப்படி தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு முன்பதாக இப்படி யோசித்தார்கள். நாம் இங்கே ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு பலகை இங்கே வைக்க வேண்டும். எப்பொழுதுமே குறுக்கு வழியை எடுக்காதீர்கள் என்ற ஒரு எழுதி வாசகத்தை ஒட்டி வைக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். So they wanted to warn other pilgrims who are coming, "Don't take a shortcut." இந்த வழியாக வருகிற மற்ற பிரயாணிகளுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி குறுக்கு வாசலை எடுக்காதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை வாசகத்தை போட விரும்பினார்கள். Follow Jesus always. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். Keep your eyes on Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் கண்களை வையுங்கள். And so they put this little board there. அப்படி அந்த வாசகத்தை எழுதி அந்த எச்சரிக்கை பலகை வைத்தார்கள். So that they will not, nobody else will take a shortcut. மற்ற யாரும் இப்படி குறுகிய குறுக்கு வழியை எடுக்காதபடிக்கு அப்படி ஒரு வழி செய்து விட்டார்கள். And as they went along this narrow way, இந்த குறுகிய வழி வழியாக செல்லும் பொழுது, they finally came across two pilgrims. They walked along towards the heavenly city, very happy together with அவர்கள் இந்த பரலோக ராஜ்யத்து அந்த பரலோக நகரத்துக்கு செல்கிற இரண்டு சக பிரயாணிகள் செல்கிறதை இவர்கள் பார்க்க சந்தோஷமாய் செல்கிறதை பார்க்கிறார்கள். Fellowship. And then they found some good shepherds there. அங்கே அவர்கள் சில நல்ல மேய்ப்பர்களையும் பார்க்கிறார்கள். These shepherds are a picture of good elders of good churches. இந்த மேய்ப்பர்கள் நல்ல சபைகளில் இருக்கிற நல்ல மூப்பர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். And they encouraged them, and then the name of one elder or shepherd was knowledge. அவர்கள் இந்த பிரயாணிகளை அவர்கள் நிறைய உற்சாகப்படுத்துகிறார்கள். அந்த ஒரு மேய்ப்பனுடைய பெயர் அறிவு. The name of the other was experience. இன்னொரு மேய்ப்பனுடைய பெயர் அனுபவம். One who's walked with God for a long time. அவர் தேவனோடு அதிக நாட்கள் நடந்திருக்கிறார். And the name of the third elder was watchful. மூன்றாவது மூப்பருடைய பெயர் விழிப்புள்ளவர். That means people who watch over you and pray for you, these are good shepherds. And that இவர்கள் உங்களுக்காக விழித்திருந்து உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். Name of another elder was sincere. இந்த இன்னொரு மூப்பருடைய பெயர் மெய்யானவர், மெய்மை. Characteristics that should be found in all leaders. எல்லா தலைவர்களுக்குள்ளும் காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் இவைகள். Knowledge of God's word. தேவ வார்த்தை பற்றி தேவ வார்த்தையிலே அவர் அறிவு வேண்டும். Experience of walking with God. தேவனோடு நடக்கிற அனுபவம் வேண்டும். Watching over God's people. தேவனுடைய பிள்ளைகள் மீது விழிப்பாய் இருந்து கவனம் செலுத்த வேண்டும். And sincere in helping them. அவர்களுக்கு உதவி செய்வதிலே ஒரு மெய்யாய் அவர்கள் இருக்க வேண்டும். And they told them, "See, there's a beautiful land ahead. It's called Emmanuel's land." அவர்கள் சொன்னார்கள், இங்கே ஒரு அருமையான ஒரு தேசம் இருக்கிறது, அது இம்மானுவேல் தேசம். And from there you'll be able to see the heavenly city. அங்கிருந்து இந்த பரலோக நகரத்தை நீங்கள் பார்க்க முடியும். And they encouraged them. அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தினார்கள். And then the next day, as they were going along, they saw some sights there, but first they came to a hill. அப்படி போகும் பொழுது நிறைய இடங்களை பார்த்தார்கள். இந்த இடத்துல ஒரு மலையை பார்க்கிறார்கள். Called deception. வஞ்சகம் என்கிற மலை உச்சி அது. Even now there are people who are trying to deceive these Christians. இந்த கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிறதுக்கு இந்த இடத்திலேயும் கூட ஜனங்கள் இருக்கிறார்கள். The hill is called deception. இந்த வஞ்சக மலை. And then he looked down, they saw so many dead bodies there. People அங்கே கீழே பார்க்கும் பொழுது அங்கே अनेक சடலங்கள், அங்கே செத்த பிணங்கள் கிடக்கின்றன. People were deceived. அவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள். They came so close to heaven. அவர்கள் பரலோகத்துக்கு இவ்வளவு அருகாமையில் வந்து விட்டார்கள். And still they were deceived. இருந்தாலும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் விட்டார்கள். And they fell down and there were these dead bodies. That was a warning. அங்கே கீழே விழுந்து அவர்கள் சடலங்களாயிட்டார்கள். இது ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது. Be careful. ஜாக்கிரதையா இருங்கள். Till the end of your life you have to be careful that somebody doesn't come and deceive you. உங்களுடைய வந்து யாராவது வந்து வஞ்சிக்காதபடிக்கு உங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். And then the shepherds took the pilgrims to the top of a hill and see what's happening over there. இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் இந்த இந்த பிரயாணிகளை ஒரு இந்த மலை உச்சிக்கு எடுத்து செல்கிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். These are the people, he said, who were not killed by giant discouragement. இந்த ஜனங்கள் ஒரு சிலர் நிற்கிறார்களே, இவர்கள் அந்த கடும் பயங்கர அரக்கனால் கொல்லப்பட்டவர்கள் அல்ல. But they got blinded. ஆனால் அவர்கள் குருடாக்கப்பட்டு விட்டார்கள். And now they are walking in the among the tombs. They don't know which way to go. இந்த கல்லறைகள் மத்தியிலே அவர்கள் தடவி கொண்டிருக்கிறார்கள். எந்த இடம் போகிற வழி என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. Because they did not use the key of promise. ஏனென்றால் அவர்கள் வாக்குத்தத்தம் என்கிற அந்த திறவுகோலை பயன்படுத்தவில்லை. To escape from discouragement or அந்த சோர்வு என்கிற அந்த சிறையிலிருந்து வெளிவரும்படியாக அந்த வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தவில்லை. Maybe they never remembered those verses they memorized in church. They forgot all about them. ஒருவேளை அவர்கள் சபையிலே மனப்பாடம் செய்த அந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் நினைவுபடுத்த முடியவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். And so they became blind when they were tempted. And so they became, the discouragement blinded them. ஆகவே அவர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். அந்த சோர்வடைக்க செய்கிற அந்த அரக்கன் இவர்களை குருட்டாக்கி விட்டான். Without killing them. அவர்களை கொல்லாதபடிக்கு குருட்டாக்கி விட்டான். And then they saw a door opening to hell even here. அப்பொழுது அதற்கு பிறகு அங்கே ஒரு நரகத்துக்கு செல்லுகிற ஒரு ஒரு கதவு இருக்கிறதை இவ்வளவு தூரம் வந்த பிறகும் இருக்கிறதை பார்க்கிறார்கள். Imagine so close to heaven there are people who go away and fall away into hell. நகர பரலோகத்திற்கு மிக அருகாமையிலே வந்துவிட்ட பிறகும் ஒரு சில ஜனங்கள் பின்வாங்கி சென்று நரகத்துக்கு போய்விடுகிறார்கள். Because they don't obey God's word or they don't listen to the Holy Spirit. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு அவர்கள் செவிசாய்க்காமல் இருக்கிறார்கள். And then the shepherds took them to the top of a hill called Clear Vision. அங்கே அதற்கு பிறகு அந்த மேய்ப்பர்கள் அவர்களை தெளிவு சிகரம் என்ற ஒரு மலை சிகரத்துக்கு எடுத்து செல்கிறார்கள். Sometimes we must look into the Bible and remember we are going to heaven. சில சமயங்களிலே நாம் வேதத்தை திரும்ப எடுத்து பார்த்து நாம் பரலோகத்துக்கு செல்கிறோம் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். And say, look, see what heaven is like. We are going to get there soon. பரலோகம் எப்படி இருக்கிறது பார், நாம் சீக்கிரத்திலே அங்கே போக போகிறோம் என்பதை சொல்லி நாம் அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். And as they went along, they met another young man called Ignorance. அவர்கள் தொடர்ந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு வாலிபனை பார்க்கிறார்கள். அவனுக்கு பெயர் புத்தியீனன். One who doesn't know the Bible. வேதத்தை அவனுக்கு தெரியாதவன். And he came from a country called Pride. அவன் பெருமை நகரம் என்கிற நகரத்திலிருந்து வருகிறவன், நாட்டிலிருந்து வருகிறவன். Imagine he came so far and now he's turning back and going back teaching. இதை கற்பனை செய்து பாருங்கள், இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இவன் திரும்ப போகிறான் புத்தியீனனாய். Teaching us that there are some people who will walk with you for a long time and then after some years they'll turn away from the Lord and go right back. இது எதை நமக்கு போதிக்கிறது என்றால், அநேக வருடங்களாக உங்களோடு தொடர்ந்து பயணித்தவர்கள் கடைசியிலே பின்வாங்கி சென்று ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து வழிவிலகி போய்விடுவார்கள். But pilgrim and hopeful said, no, we're not going to listen to you. ஆனால் இந்த கிறிஸ்தியானும் நல்ல நம்பிக்கையும் அவனுக்கு செவிசாய்க்காதபடிக்கு தொடர்ந்து செல்கிறார்கள். And they continued to follow the Lord. அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி செல்கிறார்கள். And as they came along the way they found a man being carried away by demons. அவர்கள் தொடர்ந்து செல்லும் பொழுது ஒரு மனுஷன் பிசாசுகளினாலே இழுக்கப்பட்டு தூக்கி கொண்டு செல்லப்படுகிறதை பார்க்கிறார்கள். 7 demons. 7 பிசாசுகள். See, this man was a man who had cast out some bad things from his heart. இந்த மனுஷன் தன்னுடைய இதயத்திலிருந்து சில தீய காரியங்களை அகற்றி விட்டிருந்தான். Listen carefully. ஜாக்கிரதையா கவனமாய் கேளுங்கள். He got rid of the bad things in his heart, but he did not replace it with good things. தன்னுடைய இதயத்தில் இருந்த கெட்ட காரியங்களை அகற்றிவிட்டான். ஆனால் இதயத்தை நன்மையான காரியங்களால் அவன் நிரப்பாமல் விட்டு விட்டான். We can get rid of bad thoughts and you don't replace it with good thoughts. You keep your mind empty. That means you don't read the Bible, you don't remember the promises. Then Jesus said 7 worse things will come into you. நம்முடைய மனதிலிருந்து தீமையான யோசனைகளை அகற்றிவிட்டு நல்ல யோசனைகளை போடாமல் இருந்தோம் என்றால், அதாவது வேதத்தை வாசித்து தேவனுக்கு கீழ்ப்படியாது இருப்போம் என்றால், ஆண்டவர் சொன்னார் இன்னும் 7 பொல்லாத ஆவிகள் வரும் என்று சொன்னார். So that's a picture of 7 demons dragging this man away and showing that even at this stage it's possible to fall away if you are not faithful till the end. These are all இந்த 7 பிசாசுகளும் அவனை தூக்கி செல்கின்றன. இது எதை காண்பிக்கிறது என்றால், இவ்வளவு தூரம் வந்த பிறகும் நாம் முடிவு பெறந்தும் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திராத பட்சத்தில் இப்பொழுதும் நாம் வழிவிலகி போக முடியும் என்பதை காட்டுகிறது. All warnings. Then when Christian heard this, It reminded him of a story he heard of a man called Little Faith. இதை பார்த்த பொழுது கிறிஸ்டியானுக்கு ஒரு சம்பவம் அல்லது கதை அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவன் ஒரு ஒரு அற்ப விசுவாசி என்கிற ஒருவனை குறித்து அவன் கேட்டிருந்தான். Little Faith was a pilgrim but he fell asleep. அந்த அற்ப விசுவாசி என்கிறவன் அவனும் ஒரு பிரயாணி தான், ஆனால் போகிற வழியிலே அவன் தூங்கிவிட்டான். That means he didn't take the Christian life seriously and fell asleep in a lane called Dead Man's Lane and three wicked men. அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அலட்சியமாக இருந்தபடினாலே அங்கே வழியிலே தூங்கிவிட்டான். அங்கே ஒரு சந்து இருந்தது, அந்த சந்துக்கு பெயர் மரித்தவன் சந்து. Came and robbed him of his money and knocked him out, and but just as they were doing that, அந்த சந்திலிருந்து மூன்று பேர் ஒரு தீய மனிதர்கள் வருகிறார்கள். அவனை அடித்து அவனுக்கு இருந்த பணத்தை எல்லாம் பறித்து கொண்டு தாக்குறார்கள். அப்படி தாக்கும் பொழுது they knocked him out, and people who attack us spiritually, but suddenly the Lord came with grace to help. அங்கே இப்படி அவனை தாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உடனடியாக மகா கிருபை என்கிறது அவருடைய பெயர், அவர் வருகிறார். It's amazing when we are attacked by different thoughts in our mind. These three people are pictures of different thoughts that இந்த மூன்று தீய மனிதர்களும் நமக்கு வருகிற தீய யோசனைகளால் நாம் சோதிக்கப்படுகிறதை தாக்கப்படுகிறதை குறிக்கிறது. நமக்கு இப்படிப்பட்டதான தீய எண்ணங்களால் உண்டான தாக்கம் சோதனை வரும்பொழுது come to your mind. Jesus always comes and helps you to drive them away. And Jesus அவர்களை துரத்தி விடும்படியாக எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு உதவி செய்கிறவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். Jesus name get away. அவருடைய நாமத்தினாலே பின்னாக போ என்று சொல்லி நாம் எதிர்க்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். And then as they were walking down the road they came, shall I turn to the left or shall I turn to the right? அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கிறது. நான் இடது பக்கமாக செல்ல வேண்டுமா வலது பக்கமாக செல்ல வேண்டுமா? Which is the way to the heavenly city? அந்த பரலோக நகரத்திற்கு எது வழி? You got to be very careful whom you listen to. நீங்கள் யாருக்கு யார் சொல்கிறதை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Sometimes there are false teachers so close to heaven, there are still false teachers, and here's a false teacher, his name was flatterer. இங்கே பரலோகத்துக்கு மிக அருகாமையிலே வந்துவிட்டாலும் அங்கே கள்ள போதகர்கள் தவறான உபதேசம் சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கள்ள உபதேசம் இருக்கிறார். Flatterer means இவனுடைய பெயர் முகஸ்துதி, அதாவது மனுஷருக்கு முன்பாக பாராட்டி பேசுகிறவன். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Someone who tells you a lot of nice things about you. உங்களை பற்றி நிறைய நல்ல காரியங்களை நல்ல நல்ல காரியங்களை உங்களை பற்றி சொல்லி புகழ்வார்கள். But he wants to lead you astray. ஆனால் அவர்கள் உங்களை வழிமாறி போக செய்து விடுவார்கள். Be careful about people who just praise you because they are not always your friends. இப்படி ஜனங்கள் எப்பொழுதுமே உங்களை பார்த்து துதிபாடி கொண்டே இருப்பார்கள் என்றால் அதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையான நண்பர்கள் அல்ல. It's called a flatterer. அவன் பெயர் முகஸ்துதி. And he dragged him away, this flatterer. The roads looked similar, so they didn't know which way to go. அங்கே அந்த அவன் நின்று கொண்டிருக்கிற வழி ரெண்டும் பார்த்தாலும் ஒன்று போல இருக்கிறதுனாலே அவர்கள் எது எந்த வழி என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. And they had forgotten the warnings they heard. And what happened when they listened to flatterer, they got trapped in a net. அவர்கள் அந்த கேட்ட எச்சரிக்கை எல்லாம் மறந்து விட்டார்கள். இந்த துருபதேசக்காரனுக்கு செவி கொடுத்ததனாலே உடனடியாக ஒரு வலையிலே மாட்டிக் கொண்டார்கள். And flatterer threw away, you know, you see he had white dress here. அங்கே அந்த முகஸ்துதி பாருங்கள், அவன் நல்ல வெள்ளை உடை அணிந்திருக்கிறான். And they thought he was a servant of God, of Jesus. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய ஊழியக்காரன் என்று இவர்கள் நம்பிவிட்டார்கள். But finally you see he's thrown away that white dress. He's a servant of the devil. He was just deceiving them. கடைசியிலே பாருங்கள், அந்த போட்டிருந்த வெள்ளை உடைய கீழே கழட்டி விட்டான். உண்மையிலே அவன் பிசாசனுடைய ஒரு சேவகனாக இருந்திருக்கிறான். Be very careful. மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். And the Bible says if you listen to a man who flatters you, you'll be caught in a net. வேதம் சொல்கிறது இப்படி முகஸ்துதி செய்கிறவர்களிடத்தில் நீங்கள் செவி சாய்த்தீர்கள் என்றால் நீங்கள் வலையிலே சிக்கிக் கொள்வீர்கள். But then an angel came and took a whip. அப்பொழுது ஒரு தேவதூதன் வந்து ஒரு சாட்டையை கையில் எடுத்துக் கொள்கிறான். And first of all punished them. முதலாவது அவர்களை தண்டித்து விடுகிறான். See, you did not listen to the advice of the shepherds. அந்த மேய்ப்பர்கள் சொன்ன ஆலோசனை எல்லாம் நீங்கள் கேட்கவில்லை, புத்திமதியை கேட்கவில்லை என்று சொல்லி தண்டிக்கிறார். அந்த மேய்ப்பர்கள் நீங்கள் கவனமாக இருக்கும்படி உங்களுக்கு சொன்னார்களே, அதை நீங்கள் கேட்காதபடினாலே ஒரு சிறு தண்டனை உங்களுக்கு வேண்டி இருக்கிறது என்று சொல்கிறார். அங்கே ஒரு சிறிய ஒரு தண்டனை சிக்ஷை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. And now I said I'll show you which way to walk. இப்பொழுது நீங்கள் எந்த வழியிலே போக வேண்டும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்கிறான். And then the shining angel opened the net and set them free and said go on your way and be careful now to listen to what the preacher told you at the beginning evangelist. அவர்களை அந்த வலையிலிருந்து அவிழ்த்து விட்டு இந்த வழியாக செல்லுங்கள், இப்பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக செல்ல வேண்டும், அங்கே நற்செய்தியாளன் உங்களுக்கு சொன்ன புத்திமதிகள் அந்த காரியங்களை எல்லாம் கவனமாக எடுத்துக்கொள்ள பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள். அதற்கு பிறகு மேய்ப்பர்கள் உங்களுக்கு சொன்ன புத்திமதிகள் எல்லாம் கடைபிடியுங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு அந்த நன்றி சொன்னார்கள் தேவதூதனுக்கு. And they started going on their way. தொடர்ந்து தங்கள் வழியிலே முன்னேறி சென்றார்கள், சந்தோஷமாக சென்றார்கள். And that was a good warning for them because now they met another person. அது ஒரு நல்ல ஒரு இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. இப்பொழுது ஒரு மனிதனை சந்திக்கிறார்கள். His name was I don't believe in God. இவன் பெயர் நான் தேவனை நம்புகிறவன் அல்ல, நாத்திகன். Can you imagine there are people in the world who say I don't believe in God? They இந்த உலகத்திலே இப்படியும் ஜனங்கள் இருக்கிறார்கள், இதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுதா, தேவன் என்பவர் இவர் இருக்கிறார் என்பதை என்னால் நம்ப முடியாது என்று சொல்லுகிறவர்கள். Call them atheists. அவர்கள் தங்களை நாத்திகர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். So far along the way, அவ்வளவு அருகாமையிலே பரலோகத்துக்கு அருகாமையிலே வந்து விட்டாலும், there are people who say I don't believe in God and they turn back. நான் தேவனை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி திரும்பி போய் விடுகிறார்கள். They don't believe in God. I'll tell you why, because some problem came in their life. நான் ஏன் அவர்கள் இப்படி நாத்திகர்களாய் மாறி விடுகிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது. And they feel God didn't solve me. So didn't solve it. So there must be no God. தேவன் அந்த பிரச்சனையை அவர்களுக்கு சரி செய்யவில்லை, ஆகவே இவர்கள் தேவன் இல்லை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். Or some prayer they prayed and they didn't get an answer. ஏதோ ஒரு ஜெபம் செய்திருக்கிறார்கள், அந்த ஜெபத்துக்கு அவர்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. So they say oh, there's no God. But whenever God doesn't answer a prayer, there's a purpose with it. ஆகவே தேவன் பதிலளிக்காதனாலே அப்படி தேவன் என்று ஒருவர் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருக்கும் பொழுது இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு ஒரு நல்ல நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். Doesn't say there's no God just because some prayer of yours didn't get answered. That's why உங்களுடைய ஜெபம் ஏதோ அது பதிலளிக்கப்படவில்லை என்பதனால் நீங்கள் தேவன் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். What happened to this man? இந்த மனுஷனுக்கு என்ன நடந்தது பாருங்கள். Maybe some of his prayers were not answered, so he said there's no God. ஏதோ ஒரு சில இவனுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, அதனால இவன் தேவன் இல்லை என்று தீர்மானித்து விட்டான். And he went back and so அப்படி பின்வாங்கி விட்டான். Oh, they realized that even so far ahead we have to be very very careful because we are walking on dangerous ground all the time. And இவ்வளவு தூரம் நெருங்கின பிறகும் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள், ஆகையால் நாம் ஜாக்கிரதையா நடக்க வேண்டும், நாம் நடக்கிற இடம் தொடர்ந்து அபாயகரமான வழியாக தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். It's very easy to feel sleepy spiritually. ஆவிக்குரிய விதத்திலே ஒரு நித்திரை கொள்கிறவர்களாய் சோர்வடைந்து தூங்குறவர்களாய் நாம் இருந்து விட முடியும். And not be alert. We must always be alert. எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் சுறுசுறுப்பாய் இல்லாமல் போய்விட முடியும். Spiritually, I want to be alert. ஆவிக்குரிய விதத்திலே நாம் அப்படி விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Right till the end of my life. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நான் அப்படி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். They finally now they are coming close to heaven. இப்பொழுது அவர்கள் பரலோகத்துக்கு அருகாமையிலே வந்து விடுகிறார்கள். There is a land called Married to Christ. It's a beautiful picture. There were angels from heaven that அங்கே அந்த தேசத்துக்கு பெயர் ஆனந்த நாடு. இது எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவோடு ஒரு திருமண உறவுள்ள ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அங்கே தேவதூதர்கள்லாம் அங்கே இருக்கிறார்கள். Came to encourage them. We can't see the angels but தேவதூர்கள் வந்து உற்சாகப்படுத்துகிறார்கள். அந்த தேவதூர்கள் நம் கண்ணால் பார்க்க முடியாது. They are all around us to help us. And as நம்மை சுற்றிலும் தேவதூர்கள் இருக்கிறார்கள், நமக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார்கள். They came close to the heavenly city. They found there's a big river. அங்கே அந்த பரலோக நகரத்துக்கு அருகாமையிலே வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று இருக்கிறது. And that river is called death. அந்த ஆற்றுக்கு பெயர் மரணம். And most people go to death. Most people go to heaven. Christians, disciples of Jesus go to heaven by dying and go to heaven. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் பரலோகத்துக்கு இந்த மரணத்தின் வழியாக தான் செல்கிறார்கள். But if Jesus comes before that, ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பதாக இரண்டாவது முறை வந்துவிட்டால், then we will not die. அப்பொழுது நாம் மரிக்க மாட்டோம். Then we won't have to go into this river. அப்பொழுது நாம் இந்த ஆற்றின் வழியாக கடந்து செல்ல தேவையில்லை. We'll go straight up into the cloud. நாம் நேரடியாக மேகங்கள் வழியாக நாம் செல்வோம். And go to that heavenly city. அப்படி அந்த பரலோக நகரத்துக்கு சென்று விடலாம். But we don't know when Jesus will come. ஆனால் இயேசு எப்பொழுது திரும்ப வருவார் என்று நமக்கு தெரியாது. And all these 2000 years Jesus has not come yet. இந்த 2000 வருடங்களாக இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை. The many Christians who died, so they had to go through the death river. அநேக கிறிஸ்தவர்கள் நமக்கு முன்னால் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த மரணத்தின் வழியாக, மரணம் என்ற ஆற்றின் வழியாக செல்ல வேண்டி இருந்தது. And go to the heavenly city, but we are hoping, all of us are hoping that Jesus will come when we are alive. ஆனால் நாம் இப்பொழுது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நாம் இப்பொழுது உயிரோடு இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து வருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. So that we may not have to die. ஆகவே நாம் மரிக்க தேவையில்லை. ஒருவேளை மரிக்க தேவையில்லாமல் இருக்கலாம். That while you are alive, we'll hear a trumpet and Jesus will come and take us straight to heaven. நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே எக்காலம் ஊதப்படும், இயேசு கிறிஸ்து வருவார், அவரோடே நாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். But here these people lived a time before that, 300 years ago. ஆனால் இந்த ஜனங்கள், இந்த பிரயாணிகள் 300 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். People died. ஜனங்கள் மரித்தார்கள். And so they had to enter the river of death. இந்த மரணம் என்கிற அந்த ஆற்றுக்குள்ளாக அவர்கள் இறங்க வேண்டியிருந்தது. The other side, the angels encouraged them. அடுத்த அந்த ஆற்றுக்கு மறுகரையிலே தேவதூதர்கள் நின்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். But Christian was almost drowning in that death, you know. கிறிஸ்டியன் கிட்டத்தட்ட அந்த ஆற்றிலே அவர் முழுகிறவனாய் காணப்படுகிறார். Sometimes people when they come to die, they get so discouraged. சில சமயங்களிலே கிறிஸ்தவர்கள் மரணத்தை நெருங்கும் பொழுது அவர்கள் மிக சோர்வடைந்து விடுகிறார்கள். But it's good to have a brother there to encourage you. No, don't give up, brother. We are going into God's kingdom. ஆனால் அந்த மாதிரி சமயங்களிலே நம்மோடு கூட சகோதரர்கள் இருந்து நம்மை உற்சாகப்படுத்தி, இல்லை, நீ சோர்வடைந்து விடாதே, நாம் பரலோக நகரத்துக்கு செல்ல போகிறோம் என்று உற்சாகப்படுத்துகிறது ஒரு நல்ல காரியம். Sometimes when sickness comes, you can get discouraged as you are sinking into that river. Some Christians die with sickness. நமக்கு ஒரு வியாதி வரும் பொழுது, அந்த மரணம் என்கிற அந்த இதுக்குள்ளாக கீழே உள்ளே இறங்கும் பொழுது நாம் சோர்வடைகிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் வியாதிப்பட்டு மரிக்கிறார்கள். And you can be discouraged. அப்படி வரும் பொழுது நீங்கள் சோர்வுக்குள்ளாக விடலாம். But it's good to have brothers at that time to encourage us. ஆனால் அந்த மாதிரி சமயங்களிலே நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு சகோதரர்கள் இருப்பது நல்லது. And soon they both crossed to the other side. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கரையை அவர்கள் அடுத்த மறுகரைக்கு வந்து விடுகிறார்கள். And they reached the borders of the heavenly city. அந்த பரலோக நகரத்தின் எல்லைகளுக்குள்ளாக வந்து விடுகிறார்கள். And as soon as they reached the heavenly city, they gave the certificates. அந்த பரலோக நகரத்துக்குள்ளாக வந்த உடனேயே தங்களுடைய சர்டிபிகேட்டை, அந்த பத்திர சுருளை காண்பிக்கிறார்கள். They had to give that certificate. அந்த சர்டிபிகேட்டை அங்கே அந்த வாயிலே அங்கே காண்பிக்க வேண்டும். To the angels there, and they handed over the certificates, and as soon as they crossed, the gates were open and the light shined from Jesus. அவர்கள் அந்த சுருளை அந்த அங்கே நின்று இருக்கிறதான வாசலில் இருக்கிறதான தேவதூதர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த கதவு திறக்கப்படுகிறது. உடனடியாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து அவர்கள் மீது அந்த ஒளி பாய்கிறது. The king said, "Come right in." ராஜா, இயேசு ராஜா சொல்கிறார், உடனே உள்ளே வாருங்கள் என்று சொல்கிறார். And they were given a beautiful new dress. அவர்களுக்கு அழகான ஒரு புத்த ஆடை கொடுக்கப்படுகிறது. And that's how they entered heaven, and then the gates were shut again till somebody else was ready to come to heaven. இப்படி தான் அவர்கள் அந்த பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். அவருடைய கதவு மூடப்படுகிறது. அடுத்த முறை இன்னொரு பிரயாணி உள்ளே வரும் வரை அந்த பரலோகத்தின் கதவு மூடப்பட்டிருக்கும். And you know, that's how we come to the end of our Christian life and they see Jesus face to face there. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் முடிவடைகிறது. அந்த நேரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக நாம் பார்ப்போம். And there's a song which says it'll be worth it all. ஒரு பாடல் இப்படி இருக்கிறது. இப்படி எல்லாம் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் இது தகும், இயேசுவருடைய முகத்தை பார்க்கிறதுக்கு நாம் பட்டதெல்லாம் தகும் என்று ஒரு பாடல் இருக்கிறது. One day when we see Jesus face to face and all the difficulties we've gone through life will appear so small and weak because we finally entered into God's kingdom. நாம் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து சென்ற எல்லா சோதனைகளும் பலகீனங்களும் பிரச்சனைகளும் இயேசுவினுடைய முகத்தை பார்க்கிற அந்த நாளை ஒத்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் அடைந்ததெல்லாம் ஒரு தகுதியானதே என்று சொல்லி நாம் சொல்லுவோம். Jesus said, if you endure unto the end, Yesu sonnar ningal mudivu paryantham nilaithirundal you'll be saved and I'll give you a crown of life. And both these pilgrims got mudivu paryantham ningal nilaithirundal naan ungalku jeeva kridathai ungalku kodupen endru aandavar sonnar. Indha irandu prayanigalum apdi mudivu paryantham nilaithirundu paralavathukkulla sendirukkarargal for a crown of life. Avargal jeeva kridathai petrukondargal. Isn't that a beautiful story? Idhu miga arumaiyana oru kadai allava? What are the lessons we learn? என்ன பாடங்களை நாம் இதிலிருந்து கற்றுக்கொண்டோம்? We have to be faithful right until the end. நாம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் கடைசி மட்டும் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும். And அடுத்தது, There are many people there to encourage us along the way in the church. நாம் நம்மை உற்சாகப்படுத்தும்படி अनेகர் இந்த வழியிலே உற்சாகப்படுத்தும்படி சபையிலே अनेகர் இருக்கிறார்கள். And be careful of false friends and people who try to turn you back right through your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஊடாக வழிநெடுகவே अनेகர் உங்களை தடுத்து நிறுத்தி உங்களை சோர்வுக்குள்ளாக்கும்படி अनेகர் தவறான கள்ள நண்பர்கள் இப்படி கள்ள சகோதரர்கள் இருப்பார்கள். So make God help your little children to follow Jesus till the end. முடிவு பரியந்தம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக சிறு பிள்ளைகளே.